ब्रह्मान् वेङ्कटनाचार्य कवितार्किचकेसरी वेदान्ताचार्यभ्यो मे सन्निधत्तां सदाहृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां मयग्रीवम् उपास्महे रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्भुजिग्मरुग्मव्यामोहतस्तवितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोश्च दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये यत्पदाम्भोरुहध्यानविभ्रस्ता शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम्। अथाष्टमोऽध्यायः एकादध्यायम् अथाष्टमोऽध्यायः अर्जुन उवाच अर्जुन उवाच किं तद्ब्रह्म किमध्यात्मम् किं तद्ब्रह्म किमध्यात्मम् किं कर्म पुरुषोत्तमम् किं कर्म पुरुषोत्तमम् अधिभूतं च किं प्रोक्तम् अधिभूतं च किं प्रोक्तम् अधिदैवं किमुच्यते अधिदैवं किमुच्यते अधिदैवं किमुच्यते अधियज्ञः कथं कोत्र अधियज्ञः कथं कोत्र अधियज्ञः कथं कोत्र देहेऽस्मिन् मधुसूदन देहेऽस्मिन् मधुसूदन प्रयाणकाले च कथम् प्रयाणकाले च कथम् प्रयाणकाले च कथम् ज्ञेयोऽसि नियतात्मभिः ज्ञेयोऽसि नियतात्मभिः ज्ञेयोऽसि नियतात्मभिः श्रीभगवानुवाच श्रीभगवानुवाच श्रीभगवानुवाच अक्षरं ब्रह्म परमम् स्वभावोऽध्यात्ममुच्यते स्वभावोऽध्यात्ममुच्यते स्वभावोऽध्यात्ममुच्यते भूतभावोद्भवकरो विसर्गः कर्म संहितः अधिभूतं क्षरो भावः पुरुषश्चाधिदैवतम् अधियज्ञोऽहमे वात्र देहे देहभृताम्बर अन्तकाले च मामेव स्मरन्मुक्त्वा कलेवरम् यः प्रयाति तमद्भावम् याति नास्त्यत्र संशयः यं यं वापि स्मरन् भावम् त्यज यजत्यन्ते कलेवरम् तं तमेवैति कौन्तेय सदा तद्भावभावितः तस्मात् सर्वेषु कालेषु माम् अनुस्मर युध्य च मय्यर्पितमनो बुद्धिः मामे वैश्यस्य संशयम् संशयः அர்த்தம் இல்லையா? அசம்சயம் தான் வரும். ஏன்னா அது வந்து மட்டும் சம்சயம் இல்லாம அர்த்தம். அசம்சயம் தான் இதுல பாடம் இருக்கு. அப்யாச யோக யுக்தேன चेतसा नान्यगामिना परमं पुरुषं दिव्यम् याति पार्थानुचिन्तयन् அப்படியும் இது வந்து கொஞ்சம் வேற விருத்தம். இது வேற விருத்தம். இது கபிம் புராணம் அனுஷாதிதாரம் கபிம் புராணம் அனுஷாதிதாரம் அனோரணியாம் சமனுஸ்மரேத்யஹ அனோரணியாம்சம் அனுஸ்மரேத்யஹ அனோரணியாம்சம் அனுஸ்மரேத்யஹ சர்வஸ்ய தாதாரம் அசிந்த்ய ரூபம் ஆதித்ய வர்ணம் தமஸ பரஸ்தாத் பிரயாண காலே மனசாச்சலேன பக்த்யா யுக்தோ யோகபலேன சைவ ध्रुवोर्मध्ये प्राणमावेश सम्यक् सतं परं पुरुषमुपैति दिव्यम् ஏழாவது அத்தியாயத்தில் முப்பதாவது பத்தியம் பார்க்கணும். ஆறு ஆறு பண்ணுங்க. பேஜ் 267 266 267 எடுத்துக்கோ. இந்த ராமகிருஷ்ணாவோட புஸ்தகத்தில் ஆறாவது அத்தியாயம் வரைக்கும் கர்மயோக ஞான யோகாதிகளை சொன்னார். ரெண்டுத்தையும் இந்த கர்மயோகமும் ஞான யோகமும் பக்தி யோகத்துக்கு அங்கம். அவைகளை பண்ணாம பக்தி யோகம் பண்ண முடியாது. அதனால அவைகளை முதல்ல சொன்னார். இப்ப இந்த கர்மயோக ஞான யோக யோகங்களுடைய பலன் என்னன்னு கேட்டா ஆத்ம சாட்சா்காரம். பொதுவா ஆத்மான்னு சொன்னா வச்சுக்கோங்க, ஆத்மான்றது ஒரு கிளாஸ், எப்படி அச்சேதனம் சொல்றோமோ அந்த மாதிரி ஆத்மான்றது ஒரு கிளாஸ் தான். ஆத்மா சொன்னா பரமாத்மாவையும் குறிக்கும் ஜீவாத்மாவையும் குறிக்கும். ஏன்னா நம்ம பிலாசபிக்கலா படிக்கச்சு ஆத்மா துவிதஹா அப்படின்னு ஆரம்பிக்கும். ஆத்மா இரண்டு வகைப்படும், ஒன்று பரமாத்மா இன்னொன்று ஜீவாத்மான்னு. அப்பனா ரெண்டு பேருக்குமே ஆத்மான்னு தான் பெயர். இப்ப ஆத்ம சாட்சா்கரம் சொன்னா இந்த இடத்துல பிரத்யேகாத்மா, பிரத்யேகாத்மான்னு சொன்னா அந்தந்த எந்த எந்த ஆத்மா தியானம் பண்றதோ அதையே அது சாட்சா்கரிக்கிறது. அதை சாட்சா்கரிக்கிறது சொன்னா அதனுடைய அனுபவத்திலேயே அது லயிச்சு இருக்கிறது, வேற வெளியில போகாம அதுலயே லயிச்சு இருக்கிறது. அது விவரிக்க முடியாது, ஏன்னா அது அனுபவம். ஒருத்தர் மெடிடேட் பண்றத வச்சுக்கோங்க, அந்த மெடிடேஷன் பண்ணிச்சு இருக்கிற அனுபவத்தை போய் இதை விவரிக்கவே முடியாது. எப்படி இருந்ததுன்னு கேட்டா ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்ததுன்னு சொன்னா அவ்வளவுதான். எப்படி சந்தோஷமா இருந்தது, எவ்வளவு சந்தோஷமா இருந்ததுன்னு கேட்டா சொல்ல முடியாது. அது மாதிரி இந்த ஆத்ம அனுபவம்ன்றது அது அனுபவ கோச்சரம் தான். என்ன எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டா, இந்த ஞானமானது வெளில போகாம உள்ளேயே ஃபுல்லா டைரக்டா இருந்துச்சு. அந்த ஆத்ம சாட்சா்காரம் வந்து நல்லா நமக்கு என்ன ஆனந்த சுரூபம் அது. அப்போ ஒரு அந்த ஆனந்தத்தை பூர்த்தியா நம்மளால அனுபவிக்க முடியாது, அந்த அனுபவிக்க முடியும் அந்த ஸ்டேஜில். எப்படின்னு கேட்டா கர்மயோக ஞான யோகாதிகள் பலிக்கச்சு. அதற்கடுத்து பக்தி யோகத்தை விவரிக்க ஆரம்பிக்கிறார் ஏழாவது அத்தியாயத்திலிருந்து. மூன்று விதமான பக்தால சொல்லிட்டு வர்றார், அர்த்தார்த்தி, கைவல்யார்த்தி, மோக்ஷார்த்தி அல்லது பரம புருஷார்த்தி பரமாத்மார்த்தின்னு வச்சுக்கலாம். எதுக்கு இப்படி திருப்தி சொல்ல வேண்டியிருக்குன்னா, நமக்கு நிறைய விஷயங்கள், அதாவது இந்த மாதிரி ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சாஸ்திரம் தான் பிரமாணம். எத்தனை நமக்கு கேட்டாலும் நமக்கு நம்மளுடைய தேகம்தான் ஆத்மான்ற பிரம்ம தான் நமக்கு இருக்கு. அது சொல்ற வாழ்க்கை, ஏன்னா வசனமே அப்படிதான் இருக்கு. எவ்வளவு சொன்னாலும் எவ்வளவு கேட்டாலும் அந்த இது போறது கஷ்டம் அப்படிங்கிற. அப்ப பிரம்மத்தை பத்தியோ ஆத்மாவை பத்தியோ நமக்கு சொல்லக்கூடியது சாஸ்திரம் தான். அந்த சாஸ்திரமும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கிறத நிச்சயமா இல்லை. ஏன்னா இப்ப 18 அத்தியாயத்துல பகவான் சாதிச்சிருக்காருன்னு சொன்னா எவ்வளவோ பதங்கள் மாறி மாறி மாறி மாறி போட்டிருக்காரு. ஒரு ஒரு பதத்தை பார்த்தா ஒரு ஒரு மாதிரி நமக்கு சூப்பர்ஃபிஷியல் அர்த்தம் கிடைக்கிறது. திருப்பி அதே பதங்கள் தானே, வேற பதங்கள் இல்லையே. அக்ஷரம், திருப்பி வந்து அவ்யக்தம், பரமபுருஷ, ஆத்மா, இதே சப்தங்கள் தான் வரப்போறது. இவைகளுக்கு மீனிங் பிக்ஸ் பண்ண முடியாம இருக்கு. இப்ப பிரம்மன்னு பதம் வரப்போறது, கீதையில ஒரு இது எடுத்து வச்சிருக்கோம், கவுண்ட் பண்ணோம்னா எத்தனை வாட்டி பிரம்ம பதம் வருதுன்னு நிறைய வாட்டி வந்துட்டு. பிரம்மனா நம்ம தெரிஞ்சு பிரம்மம் தானே அப்படின்னா அப்படி இல்ல. ஒரு ஒரு இடத்துலயும் கான்டெக்ஸ்ட் வேரி ஆயிட்டே இருக்கு. அப்ப அதை வியாக்கியானம் பண்றவா, அந்த வியாக்கியானம் இல்லாம நம்மளால ஒரு ஒரு கோஹெசிவா அந்த கீதா சாஸ்திரத்தை புரிஞ்சுக்க முடியல. அப்படி வியாக்கியானம் பண்ணி வச்சாலும் அந்தந்த காலத்துக்கு யாராவது ஒருத்தர் வர வேண்டியிருக்கு வந்து இன்னும் அதை கிளாரிஃபை பண்றதுக்கு. அப்படி பாஷ்யக்காரர் யாமனாச்சாரியர் கீதா சங்கரம் பண்ணார், அதை பாஷ்யக்காரர் விவரிச்சார். அதையும் வந்து தாத்பரிய சந்திரிக்கான வேதாந்தரிசிகள் வந்து வியாக்கியானம் பண்ணார். அப்படியும் சில கேப்ஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம இது ஒரு கோர்வையா, ஏன்னா நம்மளுடைய அவாமல அது மிஸ்டேக் இல்லை, நம்மளுடைய நாலேஜ் லெவல் கம்மியாயிட்டே இருக்கு. அப்ப அபிநவ தேசிகன்னு உத்தமூர் சுவாமி எழுதியிருந்து அவர் நிறைய விஷயங்களை இன்னும் விசதமா சொல்லியிருக்கார். ஏன்னா அந்த லிங்க் கொடுக்காட்டி நம்மளால புரிஞ்சுக்கவே முடியல, இந்த ஸ்லோகத்துக்கு இந்த ஸ்லோகத்துக்கு என்ன லிங்க். ஏன்னா முன்ன பின்ன இருக்கு. இப்ப எதுக்கு இவ்வளவு சொல்றேன், 29வது பத்தியம் கைவல்யார்த்திகளை பத்தி இருக்கு, 30வது பத்தியம் அர்த்தார்த்திகளை பத்தியும், மிச்சம் மூணு பேரை பத்தி இருக்கு. மூணு பேர் சொன்னா மிச்சம் ரெண்டு பேரை பத்தி இருக்கு, கைவல்யார்த்தி, அர்த்தார்த்தி, மோக்ஷார்த்தி. இப்ப நமக்கு இது மேலோட்டமா பார்த்தா பாஷ்யக்காரரோட இதுல இருந்து கூட அதை கண்டுபிடிக்க முடியல. ஆனா உத்தம சுவாமி அதை கிளியரா எழுதுற, இது வந்து கைவல்ய பரர்களை பத்தி பத்திர ஸ்லோகம் 29. ஜரா மரண மோக்ஷாய மாம் ஆசித்து எதந்தியே தே பிரம்ம தத்விதுகு கிருஷ்ணம் அத்தியாத்மம் கர்மச்சாக்கிலம். ஜரா மரண மோக்ஷாய என்ற பதத்தினாலும் அது கைவல்யத்தை குறிக்கிறதுனா, கைவல்ய கைவல்யத்துல இருக்கிறவாளுக்கும் ஜரா மரணம் கிடையாது. நச்ச புனராவர்த்தத்தை அவளுக்கும் பொருந்தும், அவளும் திருப்பி இந்த சம்சார தசைக்கு வரப்போறது இல்ல. அப்ப ஜரானா இது மூப்பு, ஓயும் மூப்பு, பிறப்பிறப்பு, பிணி வீமான தேவன் திருவேங்கட தாயன் அதை அழகார் பாடுற இடத்துல, ஓயும் மூப்பு பிறப்பு. அப்ப ஜரா மரண மோக்ஷாய, மூப்பு என்ன மரணம் என்ன, திருப்பி அதுல இருந்து விடுபடுறதுக்காக மாம் ஆசிரித்திய எதந்தி ஏ, எவர்கள் என்னை ஆசிரியத்து முயற்சி செய்கின்றார்கள். இதுல என்ன சுவாரஸ்யம்னா, ஒரு நாளே விட்டுடலாம், சரி உன்னோட ஆத்ம அனுபவம் தான் உங்களுக்கு வேணும், சரி நீயே முயற்சி பண்ணி வந்துக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அதுக்கும் அவர் ஹெல்ப்பா இருக்காரு. ஆனா எப்படி ஈஸ்வர பிரதிதானாத்வான்னு பதஞ்சலி சொன்னார் மாதிரி அங்கேயும் பாருங்க, ஈஸ்வரன் எதுக்கட ஆசிரியக்குன்னு சொன்னா யோக சூத்திரத்துல நம்மளுடைய ததா அவன் அவனோட சொரூபத்தை பிரதிஷ்டிதமா இருக்கிறதுக்காக ஈஸ்வரனை போய் இது பண்றோம். அதே அதை இங்க இன்க்ளூட் பண்ணலாம். அதனாலதான் இந்த விசிஷ்டாத்வைத வேதாந்தத்துல மிச்சம் எல்லா ஸ்கூல்ஸையுமே ஒரு மாதிரி அகாமடேட் பண்ணிடலாம். அவ்வா ஒரு லெவல்ல வச்சு அகாமடேட் பண்ணலாம். யோக சூத்திரத்துல யோகசாஸ்திரத்துல யோகசூத்திரமானது அல்லது யோகசாஸ்திரமானது முழுக்க முழுக்க இண்டிவிஜுவலுடைய வில் அண்ட் பிரயத்தனம் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு யோகசாஸ்திரமே. ஏன்னா முனைஞ்சு பண்ணணும். யம நியம ஆசன பிராணாயமம்லாம் பகவான் பண்ணுவார்னு உட்காந்துக்க முடியாது. அவாவா எழுந்து அதை பண்ணியானோம் எல்லாத்தையும் ஆசன பிராணாயம் அதுகள்லாம். ஆனா ஒரு ஒரு ஸ்டேஜ்லயும் தடங்கள் வர்றதுக்கு நிறைய அந்தராயம் வந்துட்டு இருக்கும். அப்ப என்ன சொல்றது யோகசாஸ்திரம், உன்னால முடியலையா ஈஸ்வரன் அப்படிதானம் பண்ண. அவன் என்ன பண்ணுவான்னா விக்னத்தெல்லாம் போக்கடி, விக்னத்தெல்லாம் போக்கினா நமக்கு காரியம் சிதிச்சிடுறது. என்ன காரியம் நமக்கு, நம்ம ஆத்ம அனுபவத்தை நம்ம அடையிறது அவ்வளவுதான். அதே மாதிரி பகவான் எங்க சொல்றார், கைவல்யார்த்தியா இருந்தாலும் என்ன குறிச்சு அவன் பக்தி யோகம் பண்ணானா அவனுக்கு நான் அந்த கைவல்ய பிராப்திய கொடுக்கிறேன். அப்ப அவன் என்ன பண்ண, தே பிரம்ம தத்விதுகு, இந்த இடத்துல பிரம்மனா ஆத்மா ஜீவாத்மா, அதை அறிகிறார்கள். கிருஷ்ணம் அத்தியாத்மம், கிருஷ்ணம் அத்தியாத்மம்னா அதை பத்தினது, அதினாலே அதை பற்றிய அர்த்தம். அத்தியாத்மம்னா ஆத்மாவை பற்றிய விஷயங்கள். அப்புறம் கர்ம, கர்மன்னு பொதுவாக சொன்னா ஆக்டிவிட்டி அல்லது நம்ம சொல்லக்கூடிய கர்மான அர்த்தம். ஆனா இந்த இடத்துல என்னன்னா மீண்டும் பிறப்புக்கு எதெல்லாம் காரணமா இருக்கோ, எந்த சக்தி காரணமா இருக்கோ அதான் கர்மா. எல்லாத்தையும் இப்ப அடுத்து சொல்ல போறாரு. இப்போ எட்டாவது அத்தியாயத்துல அதான் கேள்வி கேட்க போறான். போன இதுலயே நம்ம முடிக்கிச்ச சொன்னோம், பகவான் என்ன பண்றாருனா ஒரு சில புரியாத வேர்ட்ஸ் யூஸ் பண்றாரு. ஏன்னா இவன் கவனிக்கிறான்னு தெரியணும், வெறும் எல்லாத்துக்கும் தலையை ஆடிட்டே இருந்தா வச்சிருக்கோம். எல்லாரும் நம்ம குரூப்ல மெசேஜ் போட எல்லாம் கும்பிடு போடுற மாதிரி அதை கேட்கறாளோ இல்லையோ, ஆனா முதல்ல ஒரு கும்பிடு போட்டுடுறா. அப்ப நமக்கு தெரியறது இல்ல, அவ அதை கேட்டுட்டு கும்பிடு போடுறாளா இல்ல மெசேஜ் வந்ததுக்காகவே கும்பிடு போறாளன்னு தெரியல. அது மாதிரி இவன் எல்லாம் தலையை ஆடிட்டே இருக்கான். இந்த வாத்தியார் சொல்லுவார், கொச்சி மகாராஜன் இருந்தார், அவர் வந்து ரொம்ப சாஸ்திரத்துல ரொம்ப ஈடுபட இருக்கு. கொச்சி மகாராஜா பெரிய சம்ஸ்கிருதங்க நல்லா வாசிச்சார். அவர் சதஸ்வனை வச்சாரா, சதஸ்வனை வச்சா அதுல எல்லாம் வாக்கியார்த்தம் சொல்லணும். வாக்கியார்த்தம் சில பேர் என்ன பண்ணாலும் கச்சேரி வகைச்சல பாத்துருக்கலாம், எந்த பாட்டு பண்ணாலும் உடனே தலையாட்டிட்டு உடனே அப்படி அவளுக்கு தெரியுன்றதை அவ காமிச்சுப்பா. அது தாளம் போடுறதோ அடுத்த வரியை பாடுறதோ முன்னாடியே பண்ணிட்டு பாடலாம். ஒருத்தர் என்ன பண்ண, எல்லாத்தையும் தலையாட்டி கரெக்ட் கரெக்ட் சொல்லி இருந்தாரா, ஒரு வித்வான் எதிர உட்காந்து கரெக்ட் ஆமா ஆமா சொல்லியிருந்தாராம். உடனே ராஜா பார்த்தாராம், அவரை ஸ்டாப் பண்ணிட்டு சரி இது வரைக்கும் என்ன நடந்ததுன்றத அந்த சுவாமி பூரா சமரசம் சமரைஸ் பண்ணலாம் அப்படின்னாராம். அவருக்கு ஆடி போயிட்டா, ஏன்னா இவர் சும்மா ஒன்றும் தெரியாது, இவருக்கு சும்மா உட்காந்து ஏன்னா அடுத்த வேற நினைச்சு போவோம், இவருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு பத்தியா எல்லாத்தையும் ஆமோதிக்கிறாரோ அப்படின்னு எல்லாத்தையும் தலையாட்டி கேட்டுனு இருந்தாராம். கரெக்டு கரெக்டு கரெக்ட்னு என்ன கரெக்ட் எல்லாத்தையும் சமரைஸ் பண்ணினாராம். அப்ப எழுதிக்கல தெரியாம பண்ணிட்டு அப்படின்னா அது மாதிரி இவன் எல்லாத்தையும் கேட்டுனே இருக்கானுக்காக மூணு டெக்னிக்கல் டைம் அப்படி விட்டார். விட்ட உடனே அவன் எட்டாவதுல ஆரம்பிக்கிறான். இருப்பா எனக்கு முதல்ல இதெல்லாம் புரியல, கிம் அத்தியாத்மம், கிம் பிரம்ம, கிம் கர்ம, இதெல்லாம் சொல்லு, அதிதெய்வம் என்னன்னு சொல்லி கேட்க போறான். அப்ப முப்பதாவது இதுல சொல்ற, சாதி பூதாதி தெய்வம் மாம் சாதி யஜ்யம் ஏ விதுகு பிரயாண காலேபிச்ச மாம் தே விதுர் யுத்த சேததா. நாலு விஷயங்கள் சொல்றார், சாதி பூதம் என்ன, சாதி தெய்வம் என்ன, சாதி யஜ்யம் என்ன, பிளஸ் பிரயாண கால ஸ்மிருதி அந்திம ஸ்மிருதினு அதுக்கு பெயர். சம்பிரதாயத்துல அந்திம ஸ்மிருதினு சொல்லுவோம். அந்திம ஸ்மிருதினு சொன்னா அந்த பிராண கடைசியில அந்த ஆத்மா சரீரத்தை விட்டு போச்சு என்ன நினைக்கிறதோ அது பக்தி யோகத்துக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா பக்தி யோகியா இருக்கிறவன் கடைசியில எதை நினைச்சுண்டு அந்த சரீரத்தை விடுறானோ திருப்பி அதுவாதான் பரப்பான். ஜடபரதர விருத்தாந்தங்கள ஒரு மான் நினைச்சு உயிரை விட்டார், மானை நினைச்சுட்டே பிராணம் விட்டதுனால அடுத்த மாதிரி மானா பிறந்தார். அதனால கடைசியில் என்ன நினைக்கணும் ரொம்ப முக்கியம். அதனால அதை பத்தி பிரயாண காலையை பிடிச்ச மாம் தே விதுகு அவருடைய அந்திம தசையிலையும் என்னையே அவர்கள் நினைக்கிறார்கள். யுக்த சேத்தசகா, யுக்த யுக்தர்கள் கூடிய அர்த்தம், சேத்தசகான அந்த மனதை உடையவர்கள் அல்லது அவளை குறிக்கிறது, யுக்த சேத்தசகன் அவளை குறிக்கிறது. அத்த ஏ இதி புனர் நிர்தேசாத்து பூர்வ நிர்திஷ்டேபிய அந்யே அதிகாரிணக நியாயந்தே. நிதானமா படிக்க ட்ரை பண்றேன், வராது எனக்கு நிதானமா படிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். அத்திரஹே இது புனகா நிர்தேஷாத். இப்ப ஸ்லோகத்துல பத்தியில வச்சுக்கோ, ஏ விதுகுன்னு போட்டார் முந்திர ஸ்லோகத்துல, ஏ போட்டிருக்கார் இங்க, ஏ விதுகுன்னு போட்டதுனால நிர்தேஷாத்து பூர்வ நிர்திஷ்டேபியக அந்நே அதிகாரினக நியாயந்தே. அப்ப இது அர்த்தார்த்திக பொதுவா ஐஸ்வர்யார்த்தி இருக்காளும் அவால குறிக்கிறது, பிளஸ் மூணு பேருமே அதாவது ஐஸ்வர்யார்த்தி, கைவல்யார்த்தி, மோக்ஷார்த்தி, மூணு பேருமே இதை வந்து கேட்டகரியில் தெரிஞ்சுக்கணும். எது தெரிஞ்சுக்கணும்? ஆத்மஸ்வரூபம் என்ன, சுபாவம் என்ன. சுபாவம்னா அந்த வாசனா இத்தியாதிகள்லாம். மூணாவது சாதி யஜ்யம்னு சொல்லிச்சு, இது வந்து பெருமாளை பத்தி, பிரம்மத்தை பத்தி. இதையும் தெரிஞ்சுட்டு அந்த பிரயாண காலத்தில் இருக்கக்கூடிய ஸ்மிருதிகளை பத்தி அவன் தெரிஞ்சுக்கணும். நீட் பூர்த்தியை தெரிஞ்சிருந்தாதான் அவளுக்கு அவளுடைய லட்சியமானது சித்திக்கும். சாதி பூதம், சாதி தெய்வம், மாம் ஐஸ்வர்யாச்சனோ ஏ விதுவும் இத் ஏதது அனுவாத ஸ்வரூபம் அப்படி அப்ரார்த்தர்த்தத்வாது தத் விதாயகம் ஏவ. அதிபூதம்னு சொன்னா இந்த மெட்டீரியல் திங்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா அல்டிமேட்டா பதில் வச்சுக்கோங்க, ஐஸ்வர்யம்ன்றது போக்கிய வஸ்துக்கள் தான். போக்கிய வஸ்துக்கள் எல்லாமே பிராகிருதமானது தான், எல்லாம் பூத்த சப்தத்தினால வழங்கப்படுறதுதான். அதி தெய்வம் யாருன்னு கேட்டா அது ஆத்மா, அவன் போக்தா, ஜீவாத்மா தான் என்ஜாயர். அதிபூதம்ன்றது வாட் இஸ் என்ஜாய்டு, அதி தெய்வம்ன்றது ஜீவாத்மா. ஐஸ்வர்யார்த்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ரெண்டுத்தையுமே. அது யதா சாதியஜம் இத்தியபி திரையாணாம் அதிகாரினாம் அபிஷேஷேன விதியதே. சாதியஜம்ன்றது பிரம்மத்தை பத்தி, அது மூணு பேருக்குமே தெரியுது, மூணு பேருக்கும் பொது அது தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா பிரம்மத்தை தான் உபாசிக்க போறா மூணு பேருமே, அப்ப உபாசிக்க வேண்டிய பிரம்மத்தை மூணு பேர் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அல்டிமேட்டா எல்லாத்தையும் கொடுக்க போறது அந்த பிரம்மம் தான். அர்த்தஸ்வாபாவியாது திரையாணாம் ஹி நித்திய நைமித்திக ரூப மகாயஜாதி அனுஷ்டானம் அவர்ஜனீயம். மூணு பேருமே நித்திய நைமித்திக ரூபமா இருக்கக்கூடிய மகாயஜாதி கர்மாவை விடாம பண்ணணும். இந்த கர்மாலாம் சர்வகர்ம சமாராத்தியான்னு சொல்றார் தேசிகன் மகாவிரைபத்துல. அனைத்து விதமான கர்மாவினாலையும் ஆராதிக்கப்பட வேண்டியவன் ஆராத்தியன் பெருமாள் தான். அப்ப அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சுக்காம இந்த கர்மாவெல்லாம் பண்ண முடியாது. இது மூணு பேருக்குமே பொது. ஏன்னா பக்தி யோகத்தில் இதெல்லாம் அங்கமா இருந்துருக்கு. தேஜ பிரயாண காலேபி ஸ்வப்ராப்ய அனுகுணம் மாம் விதுகு. ஸ்வப்ராப்ய அனுகுணம் மாம் விதுகு. என்ன பண்றாவா, அந்த பிரயாண காலத்திலையும் அவளுக்கு கிடைக்காத இருக்கக்கூடிய விஷயமான எல்லாத்தையும் இவ சம்பந்தப்பட்டிருக்கார். மூணுத்திலுமே பிரம்ம சம்பந்தம் எல்லாம் எதுவுமே கிடையாது, என்னையும் அறிகிறார்கள். தேஜ இது சக்காராத்து பூர்வே ஜனாமரண மோக்ஷாய யதமானாச்ச பிரயாண காலேபி விதுகு இது சமுச்சியந்தே. அவளுக்கு சேர்றது, ஏன்னா முந்திர ஸ்லோகத்தில் அதை பத்தி தனியா சொல்லல, ஆனா சகாரம் போட்டதுனால கைவல்யார்த்திகளுக்கு இது புரிந்தது. அனேன ஞானினி அர்த்தஸ்வாபாவியாத்து சாதியஜம் மாம் விதுகு பிரயாண காலேபி ஸ்வப்ராப்ய அனுகுணம் மாம் விதுகு இது யுக்தம் பவதி. மேலையும் ஸ்வப்ராப்யம் தான் இருக்கணும், ஒரு கூட எக்ஸ்ட்ரா இருக்கு, அது ஸ்வப்ராப்யம் தான் நினைக்கிறேன். இன்னொரு புக் ரெஃபர் பண்றேன். ஸ்வப்ராப்ய அனுகுணம் மாம் விதுகு இது உத்தம் பவதி. அதனால ஐஸ்வர்யார்த்தியோ கைவல்யார்த்தியோ இல்ல மோக்ஷார்த்தியோ மூணு பேருமே அதியஜம் அதியஜ்ஞன்ற பதத்தினால வழங்கக்கூடிய என்னை, என்னைன்னா பரமபுருஷா, பரமபுருஷனை அல்லது பிரம்மத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு முடிக்கிறார் ஏழாவது அத்தியாயத்தை. ஓம் தத்ததி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்து பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்பாதே ஞான விஜயான யோகோ நாம சப்தமோத்தியாயான்னு முடிஞ்சிருக்கு. அடுத்து அது அஷ்டமோத்தியாய. இப்ப சம்மரைஸ் பண்ற, சம்மரைஸ் பண்றது ரொம்ப கஷ்டமான காரியம். ஏன்னா சம்மரைஸ் பண்ணிச்சு கோஹசிவா பண்ணணும், முன்ன பின்ன போய் விஷயத்த சொல்லக்கூடாது. அப்ப சொல்ற சப்தமே, சப்தமேனா ஏழாவது அத்தியாயத்தில் பரஸ்ய பிரம்மனஹ வாசுதேவஸ்ய. பரஸ்ய பிரம்மனஹன்னு போட்டுண்டார், ஏன்னா இருக்கிறது ஒரு பிரம்மம் தான், நிர்குண பிரம்மம் சகுண பிரம்மம் கிடையாது. பரஸ்ய பிரம்மனஹன்னா அந்த பிரம்மம் சுகுணமா தான் இருந்துருக்கு. அது யாருன்னு கேட்டா வாசுதேவஸ்ய, உடனே அதுக்கு நேம் அண்ட் ஃபார்ம் உண்டு. அந்த வாசுதேவனுடைய அவன் யாரு, உபாசியஸ்ய, அவன் தான் உபாசியன். உபாசியன் சொன்னா உபாசிக்கப்பட வேண்டியவன். சுதி உபாசியன்னு பார்த்திருக்கோம், கிராம படிச்சா தெரியும். சுத்தி உபாசியன் நிகில சேதனாச்சேதன வஸ்து சேஷித்வம். அவனுக்கு நிகில சேதனாச்சேதன வஸ்து சேஷித்வம் உண்டு. அனைத்து விதமான சேத்தனம் என்ன அச்சேத்தனம் என்ன அவைகளுடைய சேஷியா இருக்கான். காரணத்துவம் உண்டு, என்ன காரணத்துன்னு சொன்னா உடனே பார்த்தோம், இந்த சம்பிரதாயத்துல காரணமும் பிரம்மந்தான். அதாவது உபாதான காரணம், நிமித்த காரணம், ரெண்டு காரணங்கள் இருக்கு. ஒரு வஸ்து உண்டாகணும்னு சொன்னா அது ஏதோ ஒரு விஷயத்திலே உண்டாகணும். இப்ப புக்கு உண்டாகணும்னு சொன்னா பேப்பர்ல இருந்து வரணும். இப்ப பேப்பரே புக்கா மாறாது, அப்ப ஏதோ ஒன்னு மாத்தணும். அப்ப ரெண்டு காரணங்கள் குறைஞ்சது தேவை. ஒன்னு எது மாறுறதோ, இன்னொன்னு எது மாத்துறதோ, ரெண்டும் தேவை பேசிக்கா. அப்ப ரெண்டுமே பிரம்மமா தான் இருக்கு. உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் பிரம்மமே இருக்கு இந்த உலகத்துக்கு. ஆனா அது எந்த மாற்றத்தை அடையிறது இல்லை. அதுக்கு சரீரமா இருக்கக்கூடிய இந்த பிரகிருதி ஆத்மா இந்த ரெண்டு என்ன பண்றது, மாற்றத்தை அடையிறது. எப்படின்னு கேட்டா பிரகிருத்தியானது சுரூபத்தாலும் சுபாவத்தாலும் மாற்றத்தை அடையிறது, ஆத்மாவானது சுபாவத்தால மாத்திரம் மாற்றத்தை அடையிறது. எப்படி சரீரத்துக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள்லாம் ஆத்மா போய் சேராதோ, அது மாதிரி இந்த வஸ்துக்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள்லாம் பிரம்மத்துக்கு போய் சேராது. ஏன்னா கேள்வி வரும், என்ன கேள்வி வரும்னா, பிரம்மமானது நிர்விகாரமா இருக்கக்கூடிய வஸ்து, நிர்விகாரமா இருக்கக்கூடிய வஸ்து எப்படி மாறும்னு கேட்டா, வஸ்துதா அதுக்கு எந்த மாற்றமும் கிடையாது, மாறப்போறது இவைகள் தான். ஆனா அதுக்கு பிரம்மத்துக்கு சரீரமா இருந்திருக்கு, அப்ப சரீரத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் ஆத்மா போய் சேராதுன்ற ஒரு யுக்தியினால பிரம்மத்துக்கு எந்த விதமான தோஷமும் போய் சேராதுன்னு நிர்வாகம் பண்றோம். காரணத்துவம் ஆதாரத்துவம், ஆதாரத்துவம்னு சொன்னா இதுதான் பேசிக்கா இருக்கு. இப்ப டேபிள் மேல புக் வச்சிருக்கோம் வச்சுக்கோ, டேபிள் இல்லைனா புக்கு அங்க இருக்க முடியாது, புக்கு கீழே ஊந்துரும். அது மாதிரி ஒரு வஸ்து வஸ்துவா இருக்கிறதுக்கு ஆதாரமா இருக்கிறதுக்கான பிரம்மம் தான் அது. சர்வ சரீரத்தையா சர்வ பிரகாரத்திலேன சர்வ சப்த வாச்சியத்துவம், எந்த சப்தத்தை சொன்னாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா, அந்த அர்த்தம் வந்து ஒரு லிமிட் இருக்கும். அந்த அர்த்தமானது ஒரு இடத்துல போய் நிற்கும், அது எங்க போய் நிக்கிறது கேட்டா பிரம்மத்தில் தான் போய் நிக்கிறது. இப்ப நம்ம மாலையை போடுற வச்சுக்கோ, ஒருத்தர் கோட் சூட் எல்லாம் போட்டு இறங்குறா, வந்து பிளைட் இறங்கினோடனே அவருக்கு மரியாதை பண்றா. இப்ப அவருக்கு மரியாதை பண்ணணும் சொன்னா அவருடைய தேகத்துக்கு பண்ணணும், ஆனா அதுக்காக அவரை போய் சொக்கா எல்லாம் கேட்டுக்கோன்னு சொல்றது இல்லை, அப்படியே தான் மாலையை போடுறா. அப்படியே மாலை மாலை எங்க போறது ஆக்சுவலா, இப்போ அந்த கோட்டு சூட்டு அதுக்கு தான் போறது. பட் கோட்டு சூட்டுக்கு போனா கூட அங்கே நிக்கிறதுனா அதனுடைய இது வந்து அந்த தேகத்துக்கு தானே போறது. அது மாதிரி இங்க இந்த எந்த சப்தத்தை சொன்னாலும் அதுக்கு வாட்சியம், அதுக்கு அர்த்தமானது, அது உள்ள இருக்கக்கூடிய ஆத்ம பரியந்தம் போறது. பொதுவாக நம்ம ஒருத்தரை கூப்பிடுறோம்னு சொன்னா வச்சுக்கோங்க, பேர் வச்சு கூப்பிடுறோம், கூப்பிடுறோம்னா அந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை தான் அது குறிக்கிறது. ஏன்னா பிராணம் போன அப்புறமா பேர் ஏச்சு யாரும் கூப்பிடுறது இல்லை, அதை சீக்கிரம் ஏழை பண்ணுங்க இல்ல அதை சீக்கிரம் எடுங்க தான் சொல்ற. அப்ப அப்ப போய் அவர் அவர் அவர் அப்படின்னு சொல்றது இல்லை, விவகாரம் பண்றது இல்லை. அப்ப ஆத்மா போனோடனே அது ஆயிடுறது அவர்தான். அப்ப அப்படி அந்த ஆத்மாக்குள்ளே மந்தரியாமையா இருக்கக்கூடிய பகவானை தான் போய் எல்லா சப்தங்களும் வாட்சியம். ஆனா எப்படி டைரக்டா இல்ல, டைரக்டாவும் போறது, ஆனா சர்வ சரீரத்தையா சர்வ பிரகாரத்து வேணும், விசேஷமா எல்லாத்தையும் விசேஷமா பிரம்மமானது வச்சிருந்துருக்கு. அது மூலமா சர்வ நியந்திருத்துவம், நியந்தான்னு சொன்னா அனைத்தையும் நியமிக்கிறவன். சர்வைச்ச கல்யாண குணகணையி ஏகாஸ்ரயத்துவம் தத்தியேவ பரதரத்துவம் ச, அனைத்து விதமான கல்யாண குணங்களாலும் அல்லது குணங்களால் ஒரே ஆசிரியமா இருந்து அவன் தான் பரதரன். சர்வஸ்மாத் பரன் பேர் பெருமாளுக்கு. சர்வஸ்மாத் பரன்னா அனைத்து விதமான விஷயங்களை காட்டிலும் மேம்பட்டவன் அர்த்தம். இப்படி சத்வர சரி, அப்புறம் நமக்கு ஏன் தெரியல, இப்போ எப்பயுமே பிரகாசமா சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோ, சூரியனை யாருமே மறைக்கவே இல்லையே, சூரியன் எப்ப இருந்தா இருக்கு, ஆனால் நமக்கு தெரியல. ஏன்னா நமக்கு இது தெரியறது பூமியோட சுயற்சினால. சூரியன் என்ன பண்ணும், பூமி பூமி நான் பார்க்க மாட்டேன்னு திரும்பி இருந்தா சூரியன் என்ன பண்ணும், அப்ப ஏதோ ஒரு மறைக்கிறது அந்த சுயற்சியோ ஏதோ ஒரு ஓட்டம். அது எதனாலும் கேட்டா சத்வரஜஸ்தமோமயி தேகேந்திரியத்திலேன போக்கியத்திலேன அவஸ்திதைஹி பாவைஹி. சத்வரஜஸ்தமோ குணங்கள் எவ்வளவு விஞ்ஞானம் முன்னேறினாலும் இன்னைக்கு ஒரு விஷயம் வந்து யாராலையும் மறுக்க முடியாதுன்னா அது சத்வரஜஸ்தமோ குணங்கள் தான். பிரத்யட்சமா பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் வச்சுக்கோங்க, அந்த மூணு குணங்கள் தான் இருக்கு. என்னதான் விஞ்ஞானம் முன்னேறினாலும் இதை மாத்தம் இல்லை, அந்த மூணு குணங்கள் நமக்கே தெரியுது. சாத்விகமா இருந்தோம்னா ரோட்ல பொறுமையா போனோம்னா கண்டிப்பா ஒரு அதுல ஒரு சந்தோஷம், ஒரு நமக்கு தெரியாம ஒரு ஆனந்தம் இருக்கு. ஆனந்தம்னா அது பாசிட்டிவா அப்படியே அப்படி உற்சாகம் இல்லை, அந்த அமைதி இருக்கு பாருங்க, அதுதான் அது தெரியுது. இப்ப சிக்னல்னா நின்று பொறுமையா போறோம், எவ்வளவு பேரும் அந்த முன்னாடியே அடிச்சு குடிச்சு போறான் பாருங்க, கண்டிப்பா அந்த சமயத்துல அவன் போறானே ஒய்ய, அந்த டென்ஷனை கேரி பண்ணிட்டு போறான் ஒண்ணு. இன்னொன்னு அந்த சம்ஸ்காரம், சிக்னல் வந்தா நிக்காம போகலாம் அப்படின்னு சம்ஸ்காரம் பதியுது. நம்மளே பாருங்க, நாலு தூரம் போய் பாருங்க, அஞ்சாவது நிக்க முடியாது நம்மளால. ஏன்னா நாலு தூரம் போய் போய் சம்ஸ்காரம் பதிஞ்சதுனால அஞ்சாவது போய் போன்னு சொல்றது பரவாயில்ல, இந்த வாட்டி போலாம் இந்த வாட்டி போலாம் அப்படின்னு சம்ஸ்காரம் பதிஞ்சிடுறது. அதுக்காக நிக்கணும் தோன்றது. இப்ப எல்லாம் சாஸ்திரம் வச்சப்பறம் இது மாதிரி சித்திரம் தோன்றது. சிக்னல் வந்தா இல்ல இல்ல நிப்போம். ஏன்னா இது என்ன ஆகுது கேட்டா அடுத்த வாட்டி நம்மள நிக்க விட மாட்டேன்றது. அப்ப எது காரணம்? குணங்கள் தான் காரணம். ரஜோத்தம குணங்கள் தான் அதுக்கு காரணமா இருக்கு. அவைகளால் அவைகளால் நிரம்பப்பட்ட தேகேந்திரியத்வேன, தேகம்னா இந்திரியம் என்ன, இவைகளால போக்கியத்வேன அவசதேகி பாவேகி, பாவங்கள் சம்ஸ்காரங்கள் இத்தியாதிகள் அனாதிகால பிரவிற்த்த துஷ்கிருத்த பிரவாக ஹேதுகை. அனாதிகாலமா பணிந்திருக்கக்கூடிய பாப விசேஷங்கள் இருக்கணும், அவைகளால தச திரோதானம். திரோதானம்னா மறைப்பு. இப்படிப்பட்ட பிரம்மம், இப்படிப்பட்ட பிரம்மம் நம்ம பார்க்க முடியாம இருந்துட்டு போனோம். நம்ம மறைக்கிறது, நம்மளுடைய சம்ஸ்காரமானது மறைக்கிறது, பாபமானது மறைக்கிறது. அத்தியுத்கிருஷ்ட சுக்ருத ஹேதுக்க பகவத் பிரபத்தியாச்ச தன் நிவர்த்தனம். சரி, பிரபத்தி பண்ணி இதை நிவர்த்திக்கலாம்னு சொன்னா அதுக்கு அத்தியுத்கிருஷ்ட சுக்ருத ஹேதுக்க, அப்படி சாதாரணமா எல்லாரும் பண்ண முடியலையே. எவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, எவ்வளோ பண்ணிட்டு இருக்கா, ஆனா எத்தனை பேர் போய் ஆசிரியக்கிறா போறது இல்லையா? கோவிலுக்கு பக்கத்திலே இருந்தா கூட அவளுக்கு அந்த எண்ணம் வரணுமே, கோவிலுக்கு போய் பிரமாதம் ஜெயிக்கணும்னு புறப்பாடு நடக்கிறது. அப்ப கூட அவன் டிவி மேட்சை பார்த்து உட்காந்துருந்தா எங்க வெளில வந்து பிரமாதத்துக்கு புத்தி வரலையே. ஏன்னா அப்ப அந்த புண்ணிய விசேஷமானது இல்லை. அதான் அத்தியுத்கிருஷ்ட சுக்ருத ஹேதுக்க, வசத்தியான புண்ணிய விசேஷங்கள்லாம் பண்ணி பகவான் அடைஞ்சா அந்த திரோதானமானது போறது. ஆனா அப்ப கூட சுக்ருத தாரதமியன அவாவா பண்ணிருக்கக்கூடிய புண்ணியங்களுடைய தாரதமியம்னா டிஃபரன்சஸ் இருக்கணும். அதனால பிரபத்தி வைசேஷியாது, எவ்வளவு அடையிறோமோ அதுல டிஃபரன்ஸ் இருக்கு. சில பேர் அங்கேயே இருக்கா, பத்து நாள் உத்தவம்னா எங்கேயும் போகாம பத்து நாள் அங்கேயே இருக்கா, அவால முடியாது. சில பேர் அஞ்சு நாள் போய் சேவிக்கிறா, சில ஒரு நாள் சேவிக்கிறா. மூணு பேரும் புண்ணியம் பண்ணவாதான், இருந்தாலும் அதுல டிஃபரன்ஸ் இருக்கு. அது ஏன்னு சொல்றதுக்கு ஐஸ்வர்யா ஐஸ்வர்ய அக்ஷர யாத்தாத்மிய பகவத் பிராப்தி அபேட்சையா உபாசக பேதம். ஏன்னா சில பேர் ஐஸ்வர்யத்தை விரும்புறா, சில பேர் என்ன பண்றா அக்ஷர யாத்தாத்மம்னா அவா ஆத்மஸ்வரூபத்தை விரும்புறா, சில பேர் பகவான விரும்புறா. இதனால அவ பண்ணக்கூடிய உபாசனையிலையும் பேதமானது சித்திக்கிறது. பகவந்தம் பேப்சோகோ நித்திய யுக்ததையா ஏக பக்தி தையாச்ச அத்தியந்த பரம புருஷ பிரியத்துக்கு நினைச்ச சிரேஷ்டியம் துர்லபத்வம். அதனால பகவான மட்டும் அடையிறது அப்படின்னு பாக்கச்சு அதுல ஒரு துர்லபத்வம் இருக்கு. அதுல ஒரு ரேர் வந்து சொல்ற பிரதிபாத்திய அப்படிப்பட்ட ஞானி இருக்கானே சுதுர்லபகான்னு சொன்னார். அவன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பிரதிபாத்திய ஏஷாம் திரயானாம், இந்த மூணு பேருக்கு அவளுடைய ஞாத்தவிய உபதேய பேதாம்ச பிராஸ்தௌஷீத். இவ தெரிஞ்சுக்கொண்ட விஷயங்கள் எல்லாம் சொன்னார் இங்க ஏழாவது அத்தியாயத்துல. இப்ப இதானீம் இப்பொழுது அஷ்டமே பிரஸ்துதான் ஞாத்தவிய உபாதேய பேதாம் இதை பிரஸ்துதான ஆரம்பிக்கப்பட்ட ஞாத்தவியம்னு அறிந்து கொள்ளப்பட வேண்டியது, வாட் இஸ் டு பி நோன், அதனுடைய பேதங்களை சொல்கிறார். அப்ப அர்ஜுனன் கேட்கிறான், கிம் தத் பிரம்ம கிம் அத்யாத்மம் கிம் கர்ம புருஷோத்தம அதிபூதம் ச கிம் புரோக்தம் அதி தெய்வம் கிமுச்சதே. இது ஒன்னாவது ஃபர்ஸ்ட் பத்தியம். கிம் தத் பிரம்ம கிம் அத்யாத்மம் கிம் கர்ம இல்ல கிம்னா வாட், வாட் இஸ் தட் கேட்கிறான் எல்லாமே. அதிபூதம் ச கிம் அப்புறம் அதிதெய்வம் கிம், என்னது இதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்கியதுல இதெல்லாம் என்னது அப்படின்னு கேக்குறான். அதியஜ்ஞ கதம் கஹ அத்த தேகேஸ்வம் மதுசூதன, அதியஜ்ஞன் யாரு இதுல? தேகேஸ்வன்னு சொன்னா இந்த தேகத்துல கூடிய அதியஜ்ஞன் யாரு? பிரயாண காலேச்ச கதம் ஏய அதி நேதாத்மபிஹி, எப்படி உன்னை அறிந்து கொள்வது பிரயாண காலத்தில்? அழிவால் சாதிக்கிச்சு தளதா உடலம் எனதாவி சரிந்து போகும்போது இளையாதுனதால் ஒருங்க பிடித்து போத இசனியேன்னு சரி. அந்த இடத்துல அவர் அந்திமஸ்மதியை பிரார்த்திச்சாரா இல்லையான்றது டிபேட்டபிளா இருக்கட்டும், ஆனா இதுக்கு என்ன அர்த்தம் தோன்றதுன்னா தளதா உடலம் எனதாவி சரிந்து போகும்போது. ஏன்னா இப்ப எல்லா வைராக்கியமும் எல்லாம் சொல்லிடலாம் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னு, ஆனா ஒரு உடம்புக்கு வந்துட்டு வச்சுக்கோ எல்லா வைராக்கியமும் போயிடுறது. ஆமா அப்ப சொன்ன பெண்ண போக போகணும் முடியாதுன்னு தோன்றது நமக்கு. ஏன்னா ஒரு ஃபியர் நம்ம அறியாம ஒரு ஃபியர் வந்துடுது. அதுவும் அந்த பிரயாண காலம் ஆத்மா இது கப்பவாத பித்தைகின்னு சொல்ற முகுந்த மாலால் சொல்ற அப்பெல்லாம் என்ன தொண்டையை அடைச்சிருக்கோ ஒன்றும் தெரியாது எனக்கு, அதனால இப்போ அப்போதைக்கு இப்போதை சொல்லி வைத்தேன்னு சொல்றா. அது மாதிரி என்ன சொல்றாருனா நீ தான் என்ன ஆக்சிடென்ட் போகணும், நீ தான் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி உன்னோடது அப்படிங்கிற. அது மாதிரி தளரா உடலும் இனதாவி சரிந்து போகும்போது இதான் காப்பாற்றணுன்ற. இப்ப பக்தியோக பக்தியோக நிஷ்டாளுக்கு அந்திம ஸ்மிருதியானது மஸ்ட், அதான் அடிக்கடி ஸ்ட்ரெஸ் பண்ண போற. பிரபன்னாளுக்கு அந்திம ஸ்மிருதி தேவையா அப்படிங்கிற தேவையில்லை, ஏன்னா அதான் ஆறு வார்த்தையில ஒன்னா இருக்கு, பாஷ்யக்காரருக்கு தெரியணும் அது. அப்ப திருக்கச்சிரம்பிகள் என்ன பண்றார், வரதராஜத்தில் கேட்டிருந்தார், டவுட்ஸ் எல்லாம் கேட்கிறார போயிட்டு, அப்ப கிளாரிஃபை பண்றார், வேதமே சம்பிரதாயம் சொல்லிட்டு அந்திம ஸ்மிருதி தேவையில்லை, அந்திம ஸ்மிருதியான தேவையில்லை. யாருக்கு, பிரபன்னாளுக்கு, பிரபத்தி பண்ணவாளுக்கு தேவையில்லைன்னு சொன்னதுக்காக யாரும் அதுக்கு முயற்சிக்க வேண்டாம்னு ஒன்றும் கிடையாது. அதாவது இட் இஸ் நாட் எ டிசைனிங் ஃபேக்டர், அவ்வளவுதான். அதுக்காக பிரபன்னன் பக்தி எல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னா பக்தி உபாயமா பண்ண வேண்டாமே ஒழிய பக்திய வந்து பாத்தேயமா பண்ணலாம். பிரபன்னஜன பாத்தேயம்னு அங்க தரிச்சிருக்க, பக்தியை என்ன பண்ணலாம், பாத்தேயம்னா வழி சாப்பாடுன்னா போற அந்த தேக யாத்திரா நடக்கணும் போனோம் அது வரைக்கும் பண்ணலாம். அப்ப அந்திம ஸ்மிருதியும் கேட்கறதுன்னு தப்பு கிடையாது, கேட்க கூடாதுன்னா வேண்டாம்னு சொல்லிக்க தவிர கேட்கக்கூடாதுன்னு ஒன்றும் சொல்லலை. அதனால தேசிகம் என்ன பண்றார், அதராஹித சாரு வம்ச நாளாகா மகுட்டா அலம்பி மயூர பிஞ்ச மாலாகான்னு சொல்லச்சு பிரதிபாசந்து மமாந்திம பிரயாணம், என்னுடைய அந்திம பிரயாணத்தில் அந்த பிரதிபையானது இருக்கட்டும் அங்க கோபாலகிருஷ்ணர் கேட்கிறார். அது மாதிரி எங்க ஆழ்வார் அந்த மாதிரி சாதிச்சிருக்கார். அதுல அர்த்தபேதம் இருக்கலாம் வியாக்கியானத்தில், அப்படி இருந்தாலும் அது இந்த அர்த்தமும் ஸ்பிரிக்கிறது இதுல. அது மாதிரி சொன்னார், எப்படி உன்னை ஞாபகம் வச்சுக்கிறது, ஏன்னா மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போகணுச்சு அப்படி சொல்ல போறார் பகவானே. சொல்றாரு என்கிட்ட இருந்தா ஸ்மிருதியோ ஞானமோ என்கிட்ட இருந்தா நான் கொடுத்தாதான் உண்டுன்ற. அதனால வராக ஜர்ம ஸ்லோகம் சொல்லிச்சு, எவன் ஒருவன், இப்போ பொதுவா எல்லாருக்கும் கஷ்டம் வரைச்சு பெருமாளை போய் சேர்க்கிற வழக்கம் இருக்கு, கஷ்டம்லாம் இல்லாம சௌக்கியமா இருக்குச்சேவே எவன் ஒருத்தன், அதுவும் இளமையில எப்ப முடியறதோ அப்ப அப்பவே எவன் ஒருத்தன் பெருமாளை சேவிச்சு அப்ப பிரபத்தியை பண்றானோ அல்லது அவன் நினைக்கிறானோ, அப்ப அவர் சொல்றாரு வராஜன் ஸ்லோகத்துல, மத்பக்தம் அகம் ஸ்மராமி, அகம் ஸ்மராமி மத்பக்தம் தம் நயாமி பரமாம் கதிங்கிறது. அவனை நான் ஆட்சிட்டு போறேன், அவன் திருப்பி அவனோட வயசான காலத்துல நினைக்க வேண்டாம். எல்லா உடம்பெல்லாம் ஒழுங்கா இருக்க சேவே, மனசு மனசு ஒழுங்கா இருக்க சேவே, ஒரு பக்தன் என்னை நினைப்பானையாகில் நான் அவன் நினைச்சிட்டான்னா அக்கௌண்ட் நான் மெயின் நினைக்கிறேன், அவனுடைய அந்திம தசையில நான் போய் அவனை நினைச்சு நான் கூட்டு வந்துடுறேன். அது மாதிரி இவன் கேட்கறான், தாத்தர் என்ன கேட்டா எப்படி ஒரு ஞாபகம் வச்சுக்கிறது அந்திம தசையிலன்னு சொல்லு. ஜராமரண மோக்ஷாய பகவந்தம் ஆசிரித்திய யசமானானாம் ஞாதவியதையா உக்தம். ஜராமரண மோக்ஷாயன்னு சொன்னா இப்போ கைவல்யார்த்திகள், அவ என்ன பண்றா, பகவந்தம் ஆசிரித்திய பகவான ஆசிரிச்சு யதமானானாம் ஞாதவியதையா உக்தம் தத் பிரம்ம அத்தியாத்மம் ச கர்மச்ச கிம் இது வக்தவ்யம், எல்லாம் என்னன்னு சொல்லணும். ஐஸ்வர்யார்த்தினாம் ஞாத்தவியம் அதிபூதம் அதிதெய்வியம், ஐஸ்வர்யார்த்திகளை முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது அதிபூதம் அதிதெய்வியம் அதிதெய்வம் ரெண்டு சக்கிம் திரையானாம் ஞாத்தவிய அதியஜ்ய சப்த நிர்திஷ்ட, மூணு பேருக்கும் பொதுவா தெரிஞ்சுக்க வேண்டியது அதியஜ்யம். மோக்ஷத்துக்கு பகவான் அடையறவன் வந்து ரொம்ப அதிபூதம் அதி தெய்வத்தை போய் போக்கஸ் பண்ண அவசியம் இல்லை, அவனுக்கு வந்து அதியஜ்யம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா மூணு பேருக்குமே அதியஜ்யம் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அவன் தான் பலப்பிரதன் அவன் தான். அதனால கஹ சஸ்யச்ச அதியஜ்ய பாவகா கதம் பிரயாண காலேச்சு ஏபிஹி திரிபிஹி நேதாத்மபிஹி கதம் ஏய அசி, எப்படி நீ அறிந்து கொள்ளப்படும்படியாக இருப்பாய். அவ பகவான் ஆரம்பிக்கிறார், ஸ்ரீ பகவான் வாச்ச அக்ஷரம் பிரம்ம பரமம் சுபாவ அத்தியாத்மம் உச்சதே பூத பாவோத்பவகரோ விசர்கா கர்ம சம்ஹிதா. இப்போ மூணு விஷயம் இருக்கு, இப்போ என்னன்னா பிறக்கக்கூடிய ஜீவாத்மா இல்லையா, ஆத்மாக்குதான பிறப்பு, பிறக்கக்கூடிய ஜீவாத்மா, அந்த பிறப்புக்கு எது ஹேத்துவா இருக்கு, அந்த பிறப்பை எது உண்டாக்குறது, மூணு விஷயம் புரிஞ்சுக்கணும் நம்ம. இத வந்து ஒரு ரீசன் போனோம், இப்ப நம்மளா கொண்டு பாக்குறோம் வச்சுக்கோங்க, நமக்கு சம்டைம்ஸ் மீனிங்லெஸ்ஸா இருக்கு லைஃப், என்ன ஒண்ணு புரியல, லைஃப் அண்ட் டெத் இருந்துட்டு போறோம் எதுக்கு வாழறோம், எல்லாருக்கும் ஒரு வருது ஒரு இது, ஏதோ விரக்தியோ இல்ல ஏதோ வச்சுக்கோ, ஏதோ ஒரு காரணம் இருக்கட்டும், அதுக்கு நினைச்சது நடக்கல ஏதோ ஒண்ணு, பர்பஸ் ஆஃப் லைஃப் யோசிச்சோம் வச்சுங்களேன், நிஜமா யோசிச்சு பார்த்தோம் வச்சுக்கோ, ஒன்னும் புரிய மாட்டேங்கிறது, என்ன ஒண்ணு புரியலையே, என்ன பர்பஸ் இது ஒண்ணு புரியல. அப்ப நம்மளா கொண்டு அந்த பர்பஸை கண்டுபிடிக்க தெரிஞ்ச வச்சுக்கோ ஆன்சர் கிடைக்காது. அப்ப சாஸ்திரம் தான் பிரமாணம் நமக்கு, அப்ப சொல்றது பகவானுடைய லீலைக்காக சிருஷ்டியை பண்றான், அப்ப நம்மளுடைய கர்மான பிறக்கிறோம் நம்ம, அந்த கர்மாவை தொலைச்சோம்னா பொறுப்பு கிடையாது, பிறப்பு கிடையாது. அப்ப ஏதோ ஒரு ஒரு ஸ்டாக் வச்சுட்டு இருக்கோம், அந்த அந்த அந்த ஸ்டாக்கை எக்ஸாஸ்ட் பண்ற வரைக்கும் பிறந்து இருக்கோம் நம்ம. ஒன்ஸ் அந்த ஸ்டாக் எக்ஸாஸ்ட் பண்ணலாம் பிறப்பு இல்லை, இது தெரிஞ்சு போச்சு. ஏன் பிறந்தேன் ஏன் பிறந்தேன், சில பேர் முதல்ல சில பேர் இருப்பா அவன் என்ன சொல்லுவா, எனக்கு வந்து இது புரியல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி வந்ததுன்னு சொல்லு, அப்புறம் நான் அதை பண்றேன் அப்படின்னு சொல்ல வளக்கத்தில் இருக்கா. ஆனா யாரும் கன்வின்ஸ் பண்றதுல வந்து சில பேர் ரொம்ப கஷ்டம், டிஃபிகல்ட் டு கன்வின்ஸ் எவ்ரிபடி. அது என்ன எப்படி சொல்லலான்னு கேட்டா வச்சுக்கோ, ஒரு வியாதி வந்துருச்சுன்னா வியாதியை போக்கிக்கிறதுக்கு மருந்து தண்ணி ஓய்ய இல்ல இல்ல அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இந்த வியாதி எப்படி வந்தது அதை சொல்லுங்கன்னு உட்காந்து ஆராய்ச்சி பண்ணானா, அப்ப இருக்கிற காலம்லாம் போச்சு, வியாதி முத்தி திரும்பியும் உருவா போகிறது. அதனால இது வந்து அதனால என்ன பண்ணிட்டானா அனாதின்னு வச்சுட்டா, அதை டோன்ட் ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் தி ஆரிஜின், அது அனாதி, அதை பத்தி யோசிக்கிறது வேஸ்ட். அப்ப மூணு விஷயம் இருக்கு, ஒன்னு பிறக்கிறது திருப்பி திருப்பியும், அது பிறக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணமா இருக்கு, அப்புறமா ஏதோ ஒரு சக்தி அதை பிறக்க வைக்கிறது, இந்த மூணு விஷயங்கள். அதுதான் அக்ஷரம் பிரம்ம பரமம். அக்ஷரம்னு சொன்னா அந்த ஆத்மஸ்வரூபம், மாற்றமடையாத அந்த அந்த கோர் ஆத்மஸ்வரூபம், சுபாவம் கிடையாது ஸ்வரூபம் மாத்திரம். நான் முதலே சொன்னோம் ஜீவாத்மாக்கு ஸ்வரூபம் இருக்கு சுபாவம் இருக்கு, ஸ்வரூபத்துல எந்த மாற்றமும் கிடையாது, சுபாவத்துல மாற்றம் உண்டு. அப்ப மாறாத ஸ்வரூபம் இருக்கும்னு அதை தெரிஞ்சுக்கணும். அதான் அக்ஷரம் பரம பரமம். சுவாவா அத்தியாத்மம் உச்சதே, சுபாவம் இருக்கணும். சுபாவம்னா என்ன பேசிக்கல, நம்மளுடைய வாசனைகள் தான். இப்ப சொன்னோம் இல்லையா, சிக்னல்ல போய் நிக்கிறவன் இருந்தா என்ன பண்றோம், ரெண்டு நாலு வாட்டி போயாச்சு, அஞ்சாவது வாட்டி போன ஆட்டோமேட்டிக்கா அதை ஃபார்ம் பண்றது, ஏன்னா அந்த வாசனை பதுங்கிருக்கு. அதுதான் சுபாவம் அத்தியாத்மம். பூதபாவ உத்பவகரஹ நிசர்க கர்ம சம்ஹித. இப்ப இந்த பூதம்னா அந்த இந்த பீயிங், அது திரும்பி பிறக்கிறதோனோ அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய போர்சஸ் இருக்கு, அதுக்கு பேர் தான் கர்மான்னு பெயர். இப்ப வியாக்கரணத்தை சொல்ல போறார், தத் பிரம்ம இது நிர்திஷ்டம் பரமம் அக்ஷரம் ந க்ஷரதி இது அக்ஷரம். க்ஷரம்னு சொன்னாலே மாற்றத்தை, பெரிஷபிள் அர்த்தம். அதான் சம்ஸ்கிருதத்துல நம்ம லெட்டர்ஸ் சொல்லச்சு அக்ஷரம்னு பெயர். ஏன்னா சம்ஸ்கிருத பாஷை நித்தியம், அதுக்கு எப்பயும் அழிவே கிடையாது. பாஷை நித்தியம்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய வர்ணங்கள் எல்லாமும் லெட்டர்ஸ் எல்லாமும் நித்தியம் தான். அதாவது அக்ஷராபியாசம்னு பேர். அக்ஷரம்னா அந்த எழுத்துக்களுக்கு, எழுத்துக்கள் வடிவத்துல சேஞ்ச் இருக்கும். இப்ப நீ நம்ம வேற மாதிரி எழுதிட்டு இருக்கோம், 300-400 வருஷத்துக்கு கூட இதே மாதிரி எழுதல, வேற மாதிரி எழுதிட்டு இருந்தா. ஆனா உச்சாரணத்துல எந்த மாற்றமும் கிடையாது, ஆனா ஆதான் கான காதான். அப்ப அப்படிப்பட்ட அந்த சப்தம் இருக்கணும், சவுண்ட் இருக்கணும், அதுக்கு அக்ஷரம்னு பேர். ஏன்னா அது மாறாதது அழியாதது. அது மாதிரி நாக்ஷரதி இது அக்ஷரம், யாரு க்ஷேத்ரஜம் சமஷ்டி ரூபம், எல்லாருக்கும் பொதுவா இருக்கக்கூடிய இந்த இண்டிவிஜுவல் சோல் இருக்கணும் அதோட சுரூபம். ததாச்ச ஸ்ருதிஹி அவ்யக்தம் அக்ஷரே லீயதே அக்ஷரம் தமசி லீயதே. இது சுபாலோபனிஷத்துல சொல்லியிருக்கு, அது இந்த பிரளய கிரமத்தை சொல்றது. அவ்வியக்தம்னு இருக்கக்கூடிய அந்த அந்த ஆகாரமானது அக்ஷரத்துல லயத்தை அடையிறது, அக்ஷரமானது தமசுல லயத்தை அடையிறது, தமசானது பரமாத்மாவோட ஒன்று ஒன்று கட்டி இருக்க போதுன்னு ஒரு ஒரு இது வருது. இத்தியாதிக்கா பரமம் அக்ஷரம் பிரகிருதி நிர்முக்த ஆத்மஸ்வரூபம். அப்ப பரமம் அக்ஷரம்னு சொன்னா என்னன்னு கேட்டா பிரகிருதி நிர்முக்த ஆத்மஸ்வரூபம். மேல ஏன் இதை எடுத்து காமிச்சார்னு சொன்னா, சிருஷ்டி கிரமத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற என்னன்னா, அதாவது அவ்யக்தத்திலேருந்து மூல பக்கத்திலேருந்து மகத்துன்ற தத்துவம் உண்டாருன்னு சொல்லிட்டார். அது ஒன் ஸ்டெப் ப்ராசஸ் இல்லை, அதுல நாலு ஸ்டெப் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்னன்னு சொல்ற எக்ஸாம்பிள் சொல்றா, இப்ப தோட்டத்துல ஒரு விதையை நல்லா உலர்த்தி அதை விதைக்கிறோம், என்ன பண்றோம், குழியை தோண்டி விதைச்சிட்டு போட்டு மூடிடுறோம். இப்ப மூடிட்டா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் அந்த விதை அந்த மண்ணை காட்டிலும் வேறேன்னு தெரியாத அளவுக்கு அது இருக்கும். யாருக்குமே அதை பார்த்தா இல்ல விதைக்கும் தெரியாது இல்லையா, விதைக்கும் தெரியாது இல்ல, அதுவும் கீரை விதையில சுத்தமா தெரியாது. அன்னைக்கு எங்கேயோ ஊருக்கு போயிருந்தான் என் பொண்ணு எங்கேயோ கிராமத்துல வந்து ஓடிட்டேன், அப்ப அந்த மாதிரி இல்ல கத்தினா பாப்பா அது மாதிரி ஓடாத கீரை எல்லாம் போட்டிருக்கேன், இங்கே பார்த்தா ஒண்ணுமே தெரியல போட்டுக்கிறதுலாம். அப்ப சில விதையில சுத்தமா தெரியாது. இப்ப இந்த விதை என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஹார்டா இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. ஜலம் படப்பட கொஞ்சம் என்ன பண்ணுனா உள்ளுக்குள்ள, அதுக்கு முன்னாடி இப்போ மூல பிரகிருத்திய முதல்ல இந்த விதையோட கம்பேர் பண்றோம். அதுல வந்து ஒரு ஜீவம் ஒரு லைஃப் இருக்குன்னு தெரியாத அளவுக்கு, ஏன்னா இப்ப நம்ம ஆத்துல வேர்க்கடல டபால போட்டு வச்சுக்கோ, அதை பார்த்தா நமக்கு அது ஒரு லைஃப் இருக்க விஷயமே தோணல, எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு இருக்க போய் இதுல இருந்து இன்னொரு வேர்க்கடை செடி வரப்போதும் என்ன வரதானா வரல. ஆனா அதுவே ஒரு ஜலத்துல ஊற வச்சு அடுத்த நாள் பாத்திரம் வச்சுக்கோ அப்ப முளை தட்டுறது. ஓ அப்பனா இதுக்குள்ள ஏதோ ஒரு உயிர் இருக்குன்றது அப்பதான் நம்ம தெரியுது, நமக்கு தெரியறதுன்னா நம்ம ஃபீல் பண்ணோம் நம்ம. அது மாதிரி இப்ப இந்த விதையானது இந்த பிரகிருத்தியானது எந்த ஜீவனுமே இல்லாத மாதிரி மண்ணோட மண்ணா கலந்துருக்கு. அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டேஜ்னு கேட்டா அது இடம் பண்ணிக்கிறதா, முதல்லயே இடம் பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் தளர்த்துக்கிறது. அடுத்து ஜல சம்பந்தப்பட்டு கொஞ்சம் உள்ளுக்குள்ள பார்ட்ஸ்லாம் லூசன் ஆகுது, ஏன்னா அப்பதான் மேல வர முடியும். அதுக்கு அடுத்து முளை மேல வர மாதிரி வந்து வருதுன்னு இத்தனை இது இருக்கு. அது ஒவ்வொன்றுக்கும் பெயர் இருக்கு, அதான் அவ்யக்தம் அக்ஷரம் தமசுன்னு அதுக்கு பெயர். அப்புறம் அந்த தமசுக்கு அவிபக்த தமசு விபக்த தமசுன்னு பேரு. அவிபக்த தமசுன்னா பிரிக்காத, அதான் முதல் ஸ்டேஜ். அப்ப இந்த பிரபஞ்சம் எங்க போறதுன்னு கேட்டா அவிபக்த தமசா. அப்ப ஆளிலையில மூங்கின அப்புறமா பிரம்மத்தை காட்டிலும் இந்த பிரபஞ்சம் வேற அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஹேதுவும் இல்லாத மாதிரி இருந்துட்டு, பிளஸ் இந்த பிரபஞ்சத்துல பிரபஞ்சம்ன்றத விட அந்த பிரகிருத்தில ஜீவாத்மாக்கள் இருக்கு. ஜீவாத்மாக்கள் தனியா இருக்க முடியாது, மோட்சத்துக்கு போனா அங்க தனியா இருக்கலாம். மோட்சத்துக்கு போகாத வரைக்கும் அந்த மண்ணோட மண்ணா அந்த விதையில தான் இருந்துருக்கணும். அப்ப அதுல லைஃப் இருக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அது லீனமா இருந்துருக்கு. ஆனா பரமம் அக்ஷரம்னு சொல்லச்சு அந்த பிரகிருத்தியை காட்டிலும் மிருந்துமுக்தமா இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம். பிரகிருதி சம்பந்தமே இல்லாத ஒரு சொரூபம் இருக்கணும், அதான் இங்க பரமம் அக்ஷரம்னு குறிப்பிடுறார். சுபாவ அத்தியாத்மம் உச்சதே. அத்தியாத்மம்னா இப்ப எதெல்லாம் காரணமா இருக்கோ, பிரகிருதி அநாத்மபூதம் ஆத்மனி சம்பத்தியமானம். பிரகிருதி இருக்கணும், அது என்னது அநாத்மபூதம். அநாத்மபூதம்னா ஆத்மாவை காட்டிலும் வேற அர்த்தம், அதாவது சரீரம் அர்த்தம். இந்த சரீரமானது ஆத்மா காட்டிலும் வேறையா இருந்தா கூட இத இதுல நமக்கு ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்துறது, அதான் சுபாவம். நான் தான் இது, அதுதான் சுபாவன் பெயர். பூத சூக்ம தத் வாசனாதிகம் பஞ்சாக்னி வித்யாயாம் ஞாதவியதையா உதிதம். பூத சூக்ம தத் வாசனாதிகம். பூத சூக்ம சொன்னா அந்த சட்டில் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும், அவைகள் வாசனைகள்லாம் இருந்துருக்கு. பூத சூக்ம்னு சொன்னா சட்டிலா இருக்கு அந்த பூத்தங்கள்லாம், அதாவது தன்மாத்திரன்ற விட என்ன கேட்டா இப்போ தேக வியோகம் பிராண வியோகமா இருந்தோம். பிராண வியோகமா இருந்து நம்ம இப்ப நம்ம என்ன புரிஞ்சுருக்கோம்னா மேலோட்டமா ஆத்மாவால சரீரத்தை விட்டு பிரியறதுன்னு நினைச்சிருக்கோம். இப்ப வெறும் ஆத்மா மட்டும் பிரியறதுன்னு வச்சுக்கோங்க, ஆத்மா தானே தேகத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு. அப்ப மரணம்னா என்ன, ஆத்மா தேகத்திட்டு பிரிஞ்சு போறது. இப்ப வெறும் ஆத்மா மட்டும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்ப சாமான்யமா சாஸ்திரத்தை வாசிக்காதப்போ வெறும் ஆத்மா பிரிஞ்சு போறது, வெறும் ஆத்மா பிரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப அடுத்த ஜென்மாவுக்கு தேவையான சம்ஸ்காரங்கள்லாம் அதுல இருக்கணும். இப்ப அடுத்த ஜென்மாவுக்கு சம்ஸ்காரங்கள்லாம் ஆத்மாலேயே ஆத்மஸ்வரூபத்திலேயே இருந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஆத்மாவை விட்டு எப்பயுமே சம்ஸ்காரங்கள் பிரிக்கவே முடியாது, ஏன்னா அதோட இன்ஹெரண்ட் நேச்சர்ல அது போயிடும். அப்பனா அந்த ஆத்மாவோட ஏதோ ஒரு யூனிட் கூடவே இருக்கணும், அந்த யூனிட்ல தான் அந்த சம்ஸ்காரங்கள்லாம். குறிப்பா சொல்லணும் மனசு, என்ன மனசு, ஞானேந்திரியங்கள், மனசு முக்கியமா மனசு. ஏன்னா மொத்த சம்ஸ்காரமும் ஏதோ ஒரு விஷயத்துல ஒட்டிண்டக்கணும், அது ஆத்மாவோட கட்டப்பட்டிருக்கணும். அப்ப கடைசியா என்ன கேட்டா அந்த கட்டை ஊத்துட்டா எல்லாம் இதோட போயிடும், பிரகிருத்தியோட போயிடும், ஆத்மா வந்து ஃப்ரீ ஆகும். அப்படி இந்த பூத்த சூக்ஷ்மம் கேட்டா ஒரு சூக்ம சரீரம் எப்பயுமே இருந்துருக்கு, ஒரு சூக்ம சரீரமானது எப்படி இருந்தது. ஏன்னா நம்ம ஒரு ஒரு ஜென்மாவுக்கும் ஒரு மனசு கிடையாது, அதே மனசு தான் சாஸ்திரம் சொல்றது அப்படின்னு. ஏன்னா வாசனைகள் இப்ப வேற எங்க இருக்கும். அப்ப இது ஸ்தூல சரீரம் போனா கூட ஒரு சூக்ம சரீரமானது ஆத்மாவோட எப்படி ஒட்டிருக்கு, அந்த சூக்ம சரீரத்துலதான் இந்த வாசனைகள்லாம் கலந்து கட்டியிருக்கு. தர்மபூத்த ஞானம்ன்றது ஆத்மாவினுடைய அப்படித்த சித்தமா இருக்கக்கூடிய குணம், அது எப்பயும் இருக்கும். இல்ல தர்மபூத்த ஞானத்தை எப்பயுமே ஆத்மா காட்டில வேறன்னு நம்ம பார்க்க முடியாது. புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது சொரூப ஞானம் இது சுபாவ ஞானம் சொல்லணும் தவிர, ஆத்மான்ற விவகாரத்துக்கு எப்பயுமே சொரூப ஞானமும் தர்மபூத்த ஞானம் சேர்ந்த என்டிட்டி தான். ஆத்மான்னு விவகாரத்துக்கு ஆத்மான்றது திரவியமும் ஆத்ம ஞானம் குணமும் ஞானம். சூரியன் சொன்னா வச்சுக்கோங்க, நம்ம எப்பயும் இது சூரிய கதிர், இது சூரியன்ல விவகாரம் பண்றது இல்லையே, எந்த சேர்ந்த விவகாரம். அது மாதிரி தர்மபூத்த ஞானம் அதுதான் விவகாரம். ஆனா இந்த சம்ஸ்காரங்கள்லாம் இருக்கிறதுக்கு ஆத்மாவை தவிர வேறையா இருக்கணும், ஆனா ஆத்மாவோட எப்பயும் இருக்கணும், அதுல இருக்கணும். அதுதான் அந்த சூக்ஷ்ம, அதான் அந்த பூத சூக்ஷ்ம தத் வாசனாதிக்கம் பஞ்சாக்னி வித்யாயம் ஞாத்தவியதையா உதிதம். உபனிஷத்துல பஞ்சாக்னி வித்யன்னு சொல்லியிருக்கு. சாந்தோக்கிய உபனிஷத்துல சயின்டிபிக்காவும் இருக்கு, சயின்டிபிக்காவும் இருக்கு. ஒரு இப்போ புண்ணியம் பண்ண ஜீவாத்மா, அதாவது நிறைய விஷயங்கள் இதுல ரொம்ப சட்டிலா இருக்கு. எதற்காக நம்ம சம்பிரதாயத்துல சம்ஸ்காரங்கள்லாம் வச்சிருக்கோம், கடைசியில அந்திம சம்ஸ்காரம்லாம் உண்டு. ஏன்னா ஒருத்தர் வந்து ஜீவதசையில் இருக்குச்சு, அவளைன்னா கவனிச்சு எல்லாம் பண்ணணும். ராண் போயாச்சுன்னா எதுக்கு போய் இது பண்ணும் கேட்டா, அவர் கேள்வி கேட்கலாமா இல்லையா, என்ன போயாச்சு இதுவே என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, ஆனா அப்பயும் வரக்கூடாது. கர்மா ரொம்ப முக்கியம் அப்பதான். ஏன்னா அந்த சம்ஸ்காரங்கள்லாம் பண்ண பண்ணதான் அந்த ஆத்மாக்கு என்ன கேட்டாலும், அதாவது நம்ம வந்து இது பண்றோம், தகனம் பண்றோம். தகனம் பண்ணச்சு என்ன கேட்டாலும் ஆத்மாவானது, புண்ணியம் பண்ணிருக்க ஆத்மாவானது வேற உலகத்துக்கு போறது, வேற லோகத்துக்கு போய் எப்படி போறது கேட்டா, இதே மார்க்கம் தான், மேல போய் வேற லோகத்துக்கு போய் தன்னுடைய சௌக்கியத்தை சுகத்தெல்லாம் அனுபவிக்கிறது. புண்ணியம் இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு மறுபடியும் என்ன ஆகுதுன்னு கேட்டா, அதே வழி திரும்பி வருதான். வேற உலகத்துல என்ன ஆகுது, மேகத்துக்கு வருதான். மேகத்துல மழையா வந்து மண்ணில் போறது, மண்ணில் போகுது தானியமா போறது, தானியமா போச்சுன்னா ஏதாவது ஒரு புருஷன் சாப்பிடணும், சாப்பிட்டனா ஸ்ரீ சம்போகம் ஏற்பட்டு ஸ்ரீயோட சரீரத்தில் போய் அது இருந்து அதுக்கப்புறம் பிறப்பு ஏற்படுறது. ஆக மொத்தம் அன்னம் ஃபுட்டு வழியாக தான் பிறப்பு, அதான் சயின்டிஃபிக்காகவும் இருக்கு. ஆகாரத்துக்குள்ள ஆத்மாக்கு சம்பந்தம் ஏற்படல வச்சுக்கோ, மறுபிறப்புன்றது ரொம்ப குவஷனபிள் தான் இல்லையா. எப்பயும் அது ஆகாரத்துக்குள்ள தான் இருக்கணும் திருப்பி ஜீவாத்மா. அதனால தான் நல்ல ஆகாரத்தை சாப்பிட்டா இது இருக்கு. அதனால தான் என்ன சொல்லுவான்னு கேட்டா, அந்த விவாகமோ இல்லது அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம இன்னும் வைதிகமா பண்றதுக்கு காரணம் அதுதான். இப்ப நம்ம நிறைய பேர் பண்றது இல்லை, ஆனா வைதிகாலம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் அவளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருவாங்க முதல்லயே, எப்படி எல்லாம் பண்ணணும், அன்னத்தை எப்படி அவளுக்கு பண்ணி சாப்பிடணுன்றப்ப என்ன கேட்டா, இப்ப சுத்தியை அடையிறது, சுத்தியை அடைஞ்சி அத அந்த புருஷன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பிரபத்திகள் ஏற்படுச்சு, பிறக்கக்கூடிய சந்ததியும் நல்லா மேல மேல வந்துருக்கு. ஆக மொத்தம் பிளஸ் இன்னொன்னு, நல்ல ஆகாரம் சாப்பிடுற விஷயங்களும் இதுதான் இருக்கு. கண்டதையும் தின்ன வச்சுருந்தோம், அப்ப அதுக்கேத்த மாதிரி பிரபத்தியானது இருந்துருக்கும். இதெல்லாம் எங்க சொல்லுங்க கேட்டா, உபனிஷத்துல பஞ்சாக்னி வித்யன்னு அதுக்கு பேரு. ஒரு ஒரு விஷயத்தையும் அக்னின்னு அது வந்து அழகா ஒரு ஓம பத்தி சொல்றது. வேறு உலகம் என்ன, மேகம் என்ன, பூமி என்ன, மண் என்ன, புருஷனுடைய சரீரத்துல போறது, அப்புறம் ஸ்ரீயோட சரீரத்துல வந்து அடையிறது, இப்படி எதுக்கு பஞ்சாக்னி வித்யன் பேரு. இதுல எல்லாம் கிளியரா சொல்லியிருக்குன்னு வியாக்கியம் பண்றேன். தது உபயம் பிராபியதையா தியாஜ்யதையாச்ச முமுக்ஷுபிகி ஞாத்தவ்யம். இதையும் விட வேண்டியது, அதாவது விட வேண்டியதை உங்க தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு ரோஷத்துல விட்டோம் வச்சுக்கோ, இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு விட்டு போனா திருப்பி அடுத்த பழத்தை பார்த்தா சாப்பிடணும் தோணும், பழமே வேண்டான்ற ஒரு இது ஏற்படணும். ஏன்னா அந்த நரிக்கும் நரியோ அந்த இதுவோ அதுக்கும் ஒரு வயிறாக ஏற்படுறது. என்ன ஏற்படுறது, இந்த பழம் புளிக்கும். ஏன்னா ஏன் அதை அடைய முடியல, இப்படிலாம் வயிறாக ஏற்படலாம் மஞ்சாளுக்கு, அப்படிலாம் வயிறாக ஏற்படக்கூடாது. அந்த கரெக்டா தெரிஞ்சுட்டு என்னைக்குமே இது நமக்கு தேவையில்லாத வஸ்து அப்படின்னு தெரிஞ்சுட்டு தியாஜ்யதையாச்ச முமுக்ஷுபிஹி ஞாதவ்யம். பூதபாவகா மனுஷ்யாதிபாவகா தது உத்பவ விகாரோ யோ விசர்க்கஹ பஞ்சம்யாம் ஆஹூத ஆபஹ புருஷவச்சதோ பவந்தி அப்படின்னு அதெல்லாம் ஸ்ருதி வாக்கியம். அந்த ஸ்திரீனுடைய இதை அடையச்சதும் அதுக்கு புருஷன்ற விவகாரமானது ஏற்படுத்த ஜீவாத்மாக்கு. இது ஸ்ருதி சித்தஹ யோஷி சம்பந்தஜ ச கர்ம சங்கீத. யோசித்துனா பெண், அந்த பெண் சம்பந்தம் ஏற்படுறது இல்ல சரீரத்துக்குள்ள போறான் இல்லையா. அப்ப இது இந்த அளவுக்கு அவன் அதை அங்க போய் அடையிற வரைக்கும் ஒரு ஃபோர்ஸ் இஸ் பிஹைண்ட் ஆல் திஸ் திங்ஸ். அதுக்குதான் அந்த கர்ம சங்கீதங்கிற சக்திக்கு தான் மறுபிறப்பு ஏற்படுறதுக்கு. இது வந்து அந்த பிரகிருதி செயலில் இருக்கக்கூடிய மெக்கானிசம், அதுக்குதான் கர்மான்னு பெயர். தச்ச அகிலம் சானுபந்தம் உத்வேஜனீயதையா பரிஹரணத்தையாச்ச முமுக்ஷுபிகி ஞாத்தவியம். முமுக்ஷுக்களுக்கு இவைகள்லாம் பார்த்துச்சு அவளுக்கு இதெல்லாம் விடணுன்ற வெறுப்பு ஏற்படுறது. என்னதான் இருந்தாலும் நமக்கு மறந்து போயிடுறது, நமக்கு மறப்புன்றது ரொம்ப பெரிய வரப்பு சாதனம். ஏன்னா எந்த கஷ்டம் இருந்தாலும் மறந்துடுறோம், கஷ்டத்தை மறக்க முடியல வச்சுக்கோ, திருப்பி அடுத்து பிரவர்த்திக்க மாட்டோம், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உடனே மறந்து போயிடுறது. அப்போ அந்த கர்ப்பவாசம்ன்றது சொல்லாலும் அங்கே திரும்பறது கூட இடம் இல்லை, அப்படிதான் உட்காந்துருக்கணும் 9 மாதம் 10 மாதம். ஆனா திருப்பி நமக்கு அதெல்லாம் பிரவர்த்தியானது ஏற்பட்டிருக்கு. முமுட்சுபிகி ஞாத்தவியம் பரிஹரணியதையாச்ச அனந்தரமே வட்சத்து எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தின்னு சொல்லப்படுற 16வது பத்தியத்துல இதையே திருப்பி விவரிக்க போறார். இதை விடணும் அப்படின்ட்டு அடுத்து அதிபூதம் க்ஷரோபாவா 4வது பத்தியம் புருஷஸ்ச அதிதெய்வதம் அதியஜ்ஞா அகமேவ அத்த தேகே தேகபிரதாம் வர. இந்த மூணு விஷயங்களும் சரீரத்தில் இருக்கு. என்ன இருக்குன்னா முழுக்க முழுக்க பிரகிருதி, ஜீவாத்மா, பரமாத்மா, மூன்று விஷயங்களும் இருக்கு. அதுல அதிபூதம் க்ஷரஹ, அதிபூதம்ன்றது என்னைக்கா இருந்தாலும் அது பெரிஷபிள், அது பிரகிருதி சம்பந்தம். புருஷன் யாரு? அதிதெய்வதம். அதிதெய்வதம் சொன்னா இதுக்கு ஒரு ஒரு தேவதையா இருந்துட்டு இருக்கான். அடுத்து அதியஜ்ஞான்னு சொன்னா அப்ப பெருமாள் தான், பிரம்மம் தான் அதியஜ்ஞமா இருந்துட்டு இருக்கு. அகமேவ அது தான் சொல்லிக்கிறேன், நான் தான் சொல்றேன். ஐஸ்வர்யார்த்தினாம் ஞாத்தவியதையா நிர்திஷ்டம் அதிபூதம் க்ஷரஹ பாவஹ. ஐஸ்வர்யார்த்திகளுக்கு அவா முக்கியமா தெரிஞ்சுக்கிறது சொல்லப்பட்ட அதிபூதம் இருக்கு, அது என்னது? க்ஷரஹ பாவஹ. என்னதான் இருந்தாலும் இந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாமே க்ஷரத்தை ஒரு அழிவுக்கு உட்பட்டவைகள் தான். இருந்தாலும் ஆசைப்படுறான், ஒரு பதவி ஆசைப்படுறான், ஒரு இது ஆளுன்னு ஆசைப்படுறான். வியதாதி பூதேஷு வர்த்தமான தத் பரிணாம விசேஷ, வியத்துன்னு சொன்னா ஆகாசம், வேதாதின்னு சொன்னா இந்த பஞ்சபூதங்கள், அவைகளுள்ள இருக்கக்கூடிய ஒரு பரிணாமம் தான் இந்த க்ஷரபாவக. க்ஷரண சுபாவோ விலக்ஷணஹ சப்தஸ்பர்ஷாதிஹி சாஸ்ரய. அவைகள்லாம் ஒரு ஒரு பூதமும் ஒரு ஒரு ஒரு விஷயத்துக்கு ஆசிரியமா இருக்கு. ஆகாஷம்னு சொன்னா சப்தத்துக்கு ஆசிரியமா இருக்கு. இப்ப சப்தம் இருக்கணும், அதாவது சுகம்னு என்னன்னு கேட்டா, டெக்னிக்கலா சுகம்னு என்னன்னு கேட்டா, ஒரு ஒரு இந்திரியமும் அதனுடைய விஷயத்தை சேர சேர சுகம்னு அர்த்தம். இப்ப காதுக்கு நல்ல ஒரு சப்தம் கேட்கணும், சுகத்தை ஏற்படுத்துறது. அப்ப காதுக்கு விஷயமானது சப்தம், மூக்குக்கு நல்ல வாசனை, நாக்குக்கு ருச்சி, இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அந்தந்த இந்திரியத்தோட சேரச்சே சுகமானது உண்டாருது. அப்ப ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஆசிரியம் வரும். ஒரு ஒரு விஷயத்துக்கும் தனியா இருக்க முடியாது. சப்தம் வச்சுக்கோங்க, அது ஸ்பேஸ்ல இருந்துருக்கு சாஸ்திரம் சொல்றது. அப்ப சப்தத்துக்கு ஆசிரியமா ஆகாசம் இருந்துருக்கு, ஜலத்துல ரசம் இருக்குன்னு சொல்றது, ரசத்துக்கு ஆசிரியமா ஜலம் இருக்கு, அந்த மாதிரி. விலக்ஷணாக சாஸ்ரயாக சப்தஸ்பர்ஷ ரூப ரசகந்தாக ஐஸ்வர்யார்த்திபிகி பிராப்தியாக தைகி அனுசந்தேயாக. ஆனா மொத்தம் ஐஸ்வர்யம்னா என்ன பேச திருப்பி இதேதான். ரசத்திலேயே டேஸ்ட்லயே அன்மிக்சட் போடணும்னு சொல்லதெல்லாம் பியூர் டேஸ்ட் அப்படின்னு போட்டு கொடுக்குறான். பியூர் டேஸ்ட்னா எந்த விதமான கலப்பும் இல்லாதது. அப்ப என்ன அதுல ருச்சி ஜாஸ்தியா இருக்கு? அந்த மாதிரி அல்டிமேட்டா என்ன ஐஸ்வர்ய பிராப்தியா இருந்தாலும் மொத்தம் அஞ்சு விஷயங்களுக்குள்ளதான் அவளுக்கு அனுபவ இதுவா இருக்கு. அதனால அவைகளால அறியப்பட வேண்டியவை. புருஷஸ்ச அதிதெய்வதம் அதிதெய்வத சப்த நிர்திஷ்ட புருஷன் ஜீவாத்மா. அதிதெய்வத்தன் சப்தத்தினால ஜீவாத்மா விவரிக்கப்படுறான், குறிக்கப்படுறான். அதிதெய்வதம் தெய்வத்தோபரி வர்த்தமானம் இந்திர பிரஜாபதி பிரபதி கிருத்ன தெய்வத்தோபரி வர்த்தமான. அதாவது இந்த அதிதெய்வதம் சொன்னா அந்த ஜீவாத்மா சுரூபம் இருக்கணும், அது வந்து இந்த விவகாரத்துக்கு உட்பட்ட இந்திரன் அப்படின்னு சொல்றவாளை காட்டிலும் அது விலட்சணமான ஒரு விஷயம். அதனால அவைகளை காட்டிலும் விலட்சணமானவன். இந்திர பிரஜாபதி பிரபதியினாம் போக்ய ஜாத்தாத் விலட்சண சப்தாதே போக்தா புருஷ சாச்ச போக்திருத்வாவஸ்தா ஐஸ்வர்யார்த்திபிகி பிராபியதையா அனுசந்தேய. ரெண்டு விஷயம் இருக்கு, ஒருத்தன் போக்தா, ஒன்னு போக்யம். ஐஸ்வர்யார்த்தியா இருக்கிறவன் அவன் தான் போக்தா. அப்ப தன்னை பத்தியும் விலட்சணமா இருக்கக்கூடிய தன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும், தன்னை காட்டில வேற கூடிய போக்கியத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதனால அவனுக்கு அது சொல்லப்பட்டது. அதியஜ்ஞா யாருன்னா அகமேவ நான் தான். அதியஜ்ஞ சப்த நிர்திஷ்டு அகமேவ அதியஜ்ஞா யஜ்ஞி ஆராத்தியதையா வர்த்தமான. அதியஜ்ஞன்னு சொன்னா ஒரு யஜ்யம் பண்ணா அந்த யஜ்யம் மூலமா யார ஆராதிக்கிறோமோ அதுதான் அதியஜ்யம். ரெண்டு விதமா புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு வந்து அதியஜ்யம் சொல்லிச்சு தேவதைகளை புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய யஜ்யங்கள்லாம் அவளை குறித்து பதம் சொல்லியிருக்கு. இப்ப நமக்கு அக்னிய உபாசனை பண்ணா செல்வம் கிடைக்கும் நிறைய. அப்ப சில யாகங்கள்லாம் அது குறிச்சு ஏற்கனவே வச்சுக்கோங்க. அப்ப அந்த இடத்துல அதி யஜ்யம் யாரும் கேட்டா அக்னி தான். ஆனா அந்த அக்னிக்கும் அந்த சக்தியை கொடுக்கறது பெருமாளாக்கிறதுனால அந்தரியாமியா பகவான் இருக்கிறதுனால அதி அதியஜா அந்த பகவான் தான். இல்ல சாட்சாத்தா அதியஜ பகவானே வச்சுக்கலாம். அத்த இந்திராதோ மம தேகபூதே ஆத்மத்தைய அவஸ்திதா அகமேவ யஜ்ஞி ஆராத்திய. இந்திராதிகள்ல யாரு என்னுடைய தேகமா இருக்கா, அதனால அகமேவ ஆராத்யா இது மகாயஜாதி நித்திய நைமித்திக அனுஷ்டான வேலாயாம் திரையானாம் அதிகாரினாம் அனுசந்தேயம் ஏத்தது. ஏன் இதெல்லாம் நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் புரியுறது கஷ்டமா இருக்குன்னா, அந்த காலத்துல நிறைய அவெல்லாம் கர்மா பண்ணிட்டு இருந்தா, காத்தாலேருந்து ராத்திரிக்கும் ஏகப்பட்ட காரியம் இருக்கும், அக்னிஹோத்திரம் பண்ணணும். அப்ப இந்த அக்னிஹோத்திரத்துக்குலாம் ஸ்வர்காதிகள்லாம் விதிச்சிருக்கு. இப்ப வெறுமை ஸ்வர்க்கத்தை குறிச்சு பண்ணச்சே அவைகள் வந்து இந்த மாதிரி இன்டர்பிரட் பண்ண முடியாது. மோட்சத்துக்காக பண்ணச்சே அப்படி அவைகளுக்கும் பகவான் தான் ஆராதனை இருந்துருக்கான்றதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதமுக்கு திரையாணம் சாதாரணம், இதுவும் மூணு பேருக்கும் பொது. எது அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முத்வா கலைவரம் எஸ் பிரயாதி சமத்பாவம் யாத்தி நாஸ்தியத்ர சம்சயா. அந்த காலேச்ச மாமேவ, அந்த காலம்னா அந்த காலம் நெருங்கும் போதுனே பதம் போட்டுக்கிற அவிவர் பெரிய நினைக்கிறேன். அந்த காலம்னே தமிழ போட்டுக்கார். அந்த காலம்னா அந்த எண்டு எண்டு டைம். ச மாமேவ என்னையே ஸ்மரன் முத்வா கலேவரம், கலேபரம் அல்லது கலேவரம், கரண கலேவரம் விதரசி தயாசதகத்துல சொல்ற. இப்போ அங்க என்ன அதுக்கு சுவாரஸ்யம் கேட்டா, பிரளய காலத்துல இந்த ஜீவாத்மா ஸ்தூல சரீரம்லாம் இல்லாம கலேபரம்னா இல்ல, கலேபரம்னா இந்த யூனிட் இந்த இந்த சரீரம் தான். ஒரு ஆத்மா ஒரு விஷயத்தை அடையணும்னு சொன்னா அதுக்கு சரீரம் போகணும். சரீரம் இல்லாத தசையில ஆத்மாவில எதையும் அடையவே முடியாது, எந்த ஒரு போக்கியத்தையும் சுவைக்க முடியாது. அப்ப இந்த கருணை கலைவரத்தை விதரசின்னு சொல்றாரு. பிரளய காலத்துல தயைக்கு பொருட்களையா இந்த மாதிரி இவைகள்லாம் ஒண்ணுமே இல்லாம இருந்துருக்கு. சிருஷ்டி ஏற்பட்டாதான், சிருஷ்டி ஏற்பட்டாதான் இவாவுக்கு ஒரு இது கிடைக்கும், சரீரமானது கிடைக்கும். அதுக்காக சிருஷ்டி ஏற்பட்டது அப்படின்னா யார் காரணம், தயாதேவிதான் காரணம். அதான் சம்பிரதாயமா சொல்றோம். சிருஷ்டின்றது நிறைய விஷயமா சொல்ற எல்லாரும் சாங்கியனை கேட்டா என்ன சொல்றான்னா, சிருஷ்டி ஏற்பட்டே தீரும். எப்பனா ஒரு ஒரு ஜீவாத்மாவோட கர்மா அவுஷானிக் இருக்குச்சு, அந்த ஜீவாத்மாவோட கர்மா அவுஷானிக்கிறதுக்கு சிருஷ்டி ஏற்பட்டுதான் இருக்கும். ஏன்னா திருப்பி அந்த கர்மாவை அனுபவிக்கணும். ஆனா இது இப்படி சொல்லிட்டு என்னாகும்னா, அச்சேத்தன வஸ்துவே இயங்குற மாதிரி ஆயிடும். இப்ப ஒரு மிஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மிஷின் தானே இயங்காது. இப்ப வாஷிங் மிஷின்லாம் இருக்கு, பஸ்ஸி லாஜிக்லாம் சொல்றான். வாஷிங் மிஷின்லாம் பார்த்தோம்னா நம்ம ஒன்றும் பண்றதுல வந்து சுவிட்ச் மட்டும் தான் போடுறோம். முன்னெல்லாம் அப்படி இல்லை, எல்லாத்தையும் சுத்தி விட பண்ணணும், ஜலத்தை கொட்டணும், எடுத்து இது பண்ணணும், இவ்வளோ காரியங்கள் சுத்தியெல்லாம் பண்ண வச்சுக்கணும், சுத்தியும் விடணும். இப்போ அப்படி இல்லை, சுவிட்ச் போட அதே ஒர்க் ஆகுதுன்னு சொன்னா கூட அந்த இன்டெலிஜென்ஸும் யாரோ ஒருத்தர் ஒரு ஆத்மா ஏற்படுத்தணும். அதை ஏற்படுத்தி வைக்கிறனால அது ஓடுறது. இப்போ அது மாதிரி இந்த இடத்துல வரைச்சு அந்த கரண கலைவரத்தை கொடுக்குறார், பெருமாள் தான் கொடுக்குறார் எல்லாத்தையும். அந்த கொடுக்கறதுனால என்னதுன்னு கேட்டா, ஒரு ஜீவாத்மா எவனோ ஒருத்தன் மோட்சத்துக்காக ஒரு ஒரு உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணட்டுமேன்ற காரணத்துக்காக. ச யஹ பிரயாதி ச மத்பாவம், எல்லா கலைவரத்தையும் விட்டு என்னையே நினைச்சுட்டு எவன் போறானோ அவன் என்ன பண்றான், என்னுடைய பாவத்தை அடைகிறான். இதுல சம்சயமே இல்லை, இந்த சம்சயம் தான் இருக்கு. நாஸ்தியத்த சம்சய, நம்ம வாசிக்கச்சே அசம்சயம் வந்தது அது ஏழாவதுல. இங்க அசம்சயம் தான் போட்டிருக்கு, இங்க சம்சயா இருக்கு, இங்க நாஸ்தியத்துல சம்சய டவுட்டே இல்ல. அந்த காலேஜ மாமேவ ஸ்மரன் கலைவரம் தியக்வா யஹ பிரயாதி ச மத்பாவம் யாதி. பிரயாத்தினா எவன் கிளம்புறானோ, எந்த ஜீவாத்மா சரீரத்தை விட்டு கிளம்புறானோ அவன் மத்பாவம் யாதின்னு போட்டுட்டாரு இங்க. இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலி ரொம்ப விசேஷமான இடங்கள். இப்ப என்னையே அடைகிறான்னு போடல, மாம் யாத்தின்னு போட்டா வச்சுக்கோ. அப்ப இதெல்லாம் ஐஸ்வர்யார்த்தினா இதெல்லாம் விட்டுடும், பண்ண மாட்டான் எதுவும். நான் ஐஸ்வர்யத்தை விரும்பி பண்ணச்சு, நீ என்னப்பா ஒன்னும் அடைவேன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யெல்லாம் போயிடுமேனா, அதனால மத் பாவம் யாத்தின்னு போட்டுட்டாரு. ஏன்னா எல்லாமே எல்லாத்துலயும் அவனோட பாவம் கலந்துருக்கு. ஐஸ்வர்யார்த்தியா ஒருத்தர் இருந்தா கூட அதுலயும் பகவான் அம்சம் கலந்துருக்கு. கைவல்யார்த்தியா இருந்தா கூட அந்த ஆத்ம அனுபவம் இருக்கே, அதுவும் பகவான் ஆத்ம அனுபவத்தின் அம்சம் தான். பகவானை பிரிச்சு பார்த்து எதையும் பார்க்கவே முடியாது, எல்லாத்துலயும் அம்சம் கலந்துருக்கு. சோ கைவல்யார்த்தி ஒரு விஷயத்தை அனுபவிக்கணும்னு நினைச்சான்னா அதுலயும் அந்த அனுபவ அம்சமானது இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஐஸ்வர்யார்த்தி ஒரு விஷயத்தை அனுபவிக்கணும்னு நினைச்சா அதுலயும் அம்சம் நடந்திருக்கு. அதனால மத்பாவம், அதனால என்னை என்னை ஒத்த நிலையை அடைகிறான் அப்படின்னு தாத்பரியம் வருது. மம யஹ பாவஹ ஸ்வபாவஹ தம் யாதி, எனக்கு என்ன சுபாவம் இருக்கோ அதை அடைகிறான். ததானிம் யதா மாம் அனுசந்தத்தே ததாவித ஆகாரோ பவதி இத்யர்த்தஹ. அப்ப என்ன நினைக்கிறானோ அப்ப அந்த விதமான ஆகாரத்தை அவன் அடைகிறான். யதா ஆதி பரதாதய ஜட பரதர், அவன் என்ன பண்ணார், ததானின் ஸ்மரியமான மிருக சஜாத்திய ஆகாரா சம்பூதாக. ததானின்னா அவர் அவர் பிராணம் விளைச்சு மிருகம்னா மான், அந்த மானை போய் நினைச்சுட்டு இருந்தார். என்ன பண்ணார், அடுத்த பிறகு மானாக பிறந்தார். அந்த மாதிரி அது எக்ஸாம்பிள் கொடுக்குறார். ஸ்மர்த்துஹு ஸ்வ விஷய சஜாத்திய ஆகார ஆகாரதாபாதனம் அந்திய பிரத்யேய சுபாவ இது சுஸ்பஷ்டமாக. திருப்பி ஒரு தடவை நல்லா கிளாரிஃபை பண்ற, அந்த கடைசி தாட்ஸ் இருக்கணும், அதுதான் வந்து அந்திய பிரத்யேய பிரத்யேயன. அந்த இடத்துல அந்த எண்ணம் தாட்ஸ் அந்திய பிரத்யேயம் சொன்னா அந்த கடைசியில வரக்கூடிய எண்ணம் இருக்கணும், அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அதை சுஸ்பஷ்டமாக அண்ணா சொன்னார், எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜ்யந்தே கலேவரம் தம் தம் ஏவ ஏதி கௌந்தேய சதா தத் பாவ பாவித. எம் எம் வாபி ஸ்மரன், எதை எதெல்லாம் நினைச்சிட்டு ஒருத்தன் பிராணம் விடுறானோ அதையே தான் அடைவான் அப்படின்னு சொல்றார். அந்தே அந்தேன அந்த காலே எம் எம் வாபி பாவம் ஸ்மரன், எதெல்லாம் எந்தெந்த எண்ணம்லாம் இருக்கும் ஏன்னா நமக்கே தெரியாது. அதான் சைக்காலஜியில் என்ன பண்றான்னு கேட்ட ரிக்ரெஷன் ஒன்று பண்றான். ரிக்ரெஷன் இப்ப நமக்கே சசன் தெரியறதில்ல, ஏதோ ஒரு சின்ன வயசுல ஏற்பட்ட விஷயங்கள் நிறைய பேர் பாதிச்சுருக்கு. நல்லவேளை பகவான் நம்மள மாதிரி வைக்கல. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஏதோ டிப்ரெஷன்ல போறா, அவளுக்கே தெரியல என்ன எதுன்ட்டு. அதுக்கெல்லாம் சைக்காலஜினா ரிக்ரெஷன் பண்ணுவோம். சைக்காலஜிஸ்ட் தான் ரிக்ரெஸ் பண்ணலாதுன்னா அந்த மூணு வயசு நாலு வயசுல ஏதோ ஒரு விஷயம் வந்து அவளை பாதிச்சிருக்கும். அப்ப என்ன பண்றான், அது ரிக்ரெஷன் பண்ணி அது வெளில வருது. அது வெளில வந்து அதை விட்ட உடனே அவளுக்கு அதுல இருந்து அந்த இதுவானது இன்ஃபுளுன்ஸ் ஆனது குறையும். அதை பண்ணி பண்ணி சொல்றான், இன்னும் பூர்வ ஜென்மத்துக்குலாம் போறது. மெனி மாஸ்டர்ஸ் மெனி லைஃப் புத்தகம் இருக்கு, மெனி மாஸ்டர்ஸ் மெனி லைஃப் புரிஞ்சா படிங்க. பிரையன் வைஸ் இன்னொருத்தன் எழுதியிருக்கான், அவன் வந்து ரிக்ரெஷன் பண்ணி சொல்றான், அவன் பேஷன்ஸ் எல்லாம் பிசிக்கெல்லாம் போயிட்டு அவெல்லாம் அந்த ஜென்மாவில் நான் வந்து அங்க பானை பண்ணிட்டு இருந்தேன் சட்டி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது மாதிரிலாம் இட் இஸ் பாசிபிள் ரிக்ரெஷன்ல. அப்ப அடுத்த பிறவி கண்டிப்பா அது ஏதுவா இருக்கு. அப்ப இந்த வாசனைகள்லாம் உள்ளுக்குள்ள பதிஞ்சிருக்கிறதுனால நமக்கே தெரியல. இந்த சினிமாவில் கூட வெடிக்க காட்டுற பாருங்க, பொட்டி எங்க இருக்கு பொட்டி எங்க இருக்குன்னு கேட்கறான், அவன் சொல்ல வரா. அந்த மாதிரிலாம் எதையோ சொத்தா இந்த காலத்து அந்த காலத்துல எங்கேயோ மறைச்சு வச்சிருவா, மறைச்சு வச்சுட்டு அதையே யோசிச்சுட்டு கையோ அங்க இருக்க சொல்லாம போயிட்டமே சொல்லாம போயிட்டமே யோசிச்சுன்னே இருக்கும், மனசுல இருந்துட்டே இருக்கும். நம்மள அறியாம சில விஷயங்கள் உள்ளுக்குள்ள ஆழ்ந்து இருக்கும். அதை விடுறதுக்காக தான் முதல்ல இருந்தே அபியாசம் பண்ணணும். சிலபேர் எடுத்து ஏதோ லாஸ்ட் மினிட்ல பாத்துக்கலாம், ஏகாதசி விரதம்னா ரிட்டையர் ஆன அப்புறமா அதெல்லாம் பண்ண வேண்டிய விஷயம் நினைச்சோம்னா சத்தியமா பண்ண முடியாது. அது சின்ன வயசுலயே அந்த அபியாசம் ஏற்பட்டாதான் ரிட்டையர் சவம் எல்லாம் பண்ண முடியும். அந்த மாதிரி அடுத்தது சொல்ல போறாரு. அப்படி தம் தம் பாவம் ஏவ மரணாந்தரம் ஏத்தி மரணத்துக்கு பிறகு அடைகிறான். அந்திய பிரத்யேச பூர்வ பாவித விஷயே ஏவ ஜாயது, முன்னாடி எதை நினைச்சிட்டு இருக்கானோ அதுலதான் அது நடக்கும். எஸ்மாத்து பூர்வ காலாபியஸ்த விஷய ஏவ அந்திய பிரத்யோ ஜாயதே, எதனால சொல்ற, முன்னாடி காலத்துல இருக்கக்கூடிய அபியஸ்த விஷய அதே பண்ணி பண்ணி பண்ணி பழகிற விஷயம் இருக்கணும் அதுல தான் அது போகும்னு சொல்ற. தஸ்மா சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தியச்ச மையற்பித மனோபுத்திர் மாமேவ ஐஷ்யசி அசம்சயம் தஸ்மாத்துல தேர்ஃபோர், அதனால எல்லா காலத்திலையும் என்னையே நினை சண்டை போடும். ஏன்னா என்னைய நினைவு சண்டை வச்சுக்கோ, அப்ப சண்டை போடாமனு அவனை கேட்கலாம். அதனால யுத்தியாச்சான்னு அதையும் போட்டுட்டார், என்னையே நினைச்சுன்ற சண்டையும் போடு. மையற்பித மனோபுத்தி, என்னிடம் அர்ப்பிக்கப்பட்ட மனசும் புத்தியும் இருக்கச்சு, என்னையே அடைவாய், இது எந்த சந்தேகமும் இல்லை. தஸ்மாத் சர்வேஷு காலேஷு ஆப்ரயாநாத் அகரஹ, ஆப்ரயாநாத்ன்னு சூத்திரத்தில் வரக்கூடிய ஆப்ரயாநாத்ன கிளம்புற வரைக்கும் தேகத்தை விடுற வரைக்கும் அர்த்தம். அகரஹ அகரஹன்னு சொன்னா டெய்லி மாம் அனுஸ்மர, இன்னைக்கு நம்மளால இருக்க முடியல. ஏன்னா இன்னைக்கு காலகட்டம் நிறையா போயிடுது, இப்ப சஸ்டனன்ஸ்ன்றதே இன்னைக்கு டிஃபிகல்ட்டா போயிடுது. இப்ப நம்மளுக்கும் இது வரல, ஒரு விவேகம் வரல, சரி இவ்வளவு சம்பாதிச்சோம் போறோம் அப்படின்னு ஒண்ணு பண்ண நமக்கு தோணல, போற வரைக்கும் போட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாரும் நினைக்கிறேன் போற வரைக்கும் போட்டோம், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்ப எங்கேயோ இடத்துல நமக்கு ஒரு விவேகம் வரணும், இல்லப்பா அது வரைக்கும் இருந்தாச்சு போறோம் அப்படின்னு இருக்க முடியறதில்ல. ஏன்னா அந்த காலத்துல இதுக்கேற்ற எல்லாம் அமைச்சு வச்சிருந்தா வீடு ஏதோ கிடைச்சிரும் ஏதோ வந்துட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு போறோம் திருப்தி, ஊரை விட்டே போக மாட்டேன், எதுக்கு போனோம், இங்கே சௌக்கியமா இருந்துட்டு இருக்கோம், கோவில மணி அடிப்பா அடிச்சா இதை ஆரம்பிச்சிருந்து போறோம் சேவையோ வந்தோம் இருக்கோம். இன்னைக்கு எல்லாம் டிஸ்டர்ப் ஆயிடுது, அதனால நம்ம என்ன கேட்டா நம்மளால அந்த மாதிரி இருக்க முடியல. ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு இருக்கு. பகவான் நினைச்சிருந்தப்போ இல்லைன்னு சொல்ல, நேற்றுக்கு ஆட்டோல வந்துட்டு இருந்தப்ப ஆட்டோக்காரன் சொல்றான், சார் 15 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு பக்தியெல்லாம் எந்த சார் ஜனங்களுக்கு அப்படிங்கிறேன். பார்த்தாதி கோவில்ல இவ்வளவு கூட்டமே கிடையாது சார், 95 நான் வந்து சாதாரண போய் சேவிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு பக்தி அதிகமா இருக்கு. ஆனா இந்த பக்தி சாத்வீகமான பக்தியா இல்ல எப்படிப்பட்ட பக்தின்னு தெரியல. எங்க போனாலும் பிரசாத பக்தியா, பிரசாத பக்தி இல்ல, பிரசாத பக்தி சொல்ல முடியாது. ஏன்னா பிரசாத பக்தி இருந்த காலம் போயிடுது. இப்ப யாரும் கோவில் சாப்பிடுறது இல்ல. அவ 10 மணிக்கு 11 மணிக்கு கொடுக்குறா, யாரு போய் சாப்பிடுது 10 மணிக்கு? போனாட்டி எங்க மாமி சொல்லி இருந்தா விநியோகம் 10 கடை அதெல்லாம் கூட இப்ப ரொம்ப டேஸ்டியா இல்ல. வெளில எல்லாம் கிடைச்சிருந்து இப்ப அந்த காலத்துல இங்க பாருங்க, அந்த காலத்துல ஆத்த விட்ட வெளில போய் சாப்பிடுறது இடம் கிடையாது. சரி, கோவில கூட புளியோதரை கிடைக்கும். இப்ப எல்லாம் அப்படி இல்ல, ஆத்த விட்டு வெளில வந்தேன்னாலே தெருக்கு தெரு அங்கங்க சாப்பிடற ஐட்டம் வச்சிருந்துக்கோம். அதனால கோவிலுக்கு போய் தான் சாப்பிடணும், 10 கடையில யாரும் சட்டப்படுறது இல்லை. இப்போ ஏதோ ஒரு பக்தி இப்ப இருந்துட்டு இருக்கு. ஆனா என்ன பக்தின்னு கேட்டா ஏதோ ஒரு விரும்புறா இல்ல ஒரு பொழுதுபோக்கு ஆயிடுச்சு. வா சேஞ்ச் ரொம்ப சேஞ்ச் திருப்பதி போயிட்டலாம் அப்படின்றா ஒரு ட்ரிப், ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் கோவில் போற அப்படியே போனா வச்சிருக்கோம். ஆமா, ஸ்ரீரங்கத்துல அப்ப சேவிக்க முடியல. இன்னொன்னு அவ கலைப்பு விட்டுடுறா அங்கங்க என்ன பண்றா. இப்ப முன்னெல்லாம் கருப்பு துணி மட்டும்தான் போட்டுந்தா மாலை போட்டு, இப்ப சேப்பு துணி மஞ்சள் துணி எல்லாம் அவாவ மாலையை போட்டு பஸ் ஏறி ஏறி ஊர் ஊரா கோயிலுக்கு போயிட்டு இருக்கா. அதனால என்ன அதுங்க கேட்டா நம்மளால போய் சேவிக்க முடியறது இல்ல. இப்படி எல்லாம் பக்தியானது ஒரு பக்கம் வளர்ந்துருக்கு. இப்படி வளர்ந்துருக்க ஒழிய சாஸ்திரோக்தமா இந்த மாதிரி விஷயங்களுக்காக ஏற்படக்கூடிய பக்தியானது இப்போ ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு. ஆனா என்ன சொல்றாரு, அகரஹரா அனுஸ்மிருதிகரம் எஸ் யுத்தாதிக்கம் வர்ணாசிரம அனுபந்தி ஸ்ருதி ஸ்மிருதி சோதித்த நித்த நைமித்திகம் ச கர்ம குரு. இந்த கர்மாவை பண்றதே பகவானத்துல பக்தி தான், அதுதான் முக்கியம். கர்மா வேற பக்தி வேற இல்லைங்க. அந்த கர்மாவை பண்றது பகவானத்துல பக்தியா அத பண்றது தான். ஏதது உபாயேன மையற்பித மனோபுத்தி அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன். ஏதது உபாயேன, இப்படி ஒரு உபாயம் பண்ணா மையற்பித மனோபுத்தி அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன், கடைசியில என்னையே நினைச்சுண்டு யதா அபிலஷித பிரகாரம் மாம் பிராப்சதி நம்சய. யதா அபிலஷித பிரகாரம், எப்படி என்னை நீ விருப்பம் விரும்பினாயோ அப்படி அடைவாய். ஐஸ்வர்யார்த்தியா இருந்தா அந்த ஐஸ்வர்யாதிகள் நான் அனுபவிக்கணும், அதுக்கு பெருமாள் உத்தாசம் பண்ணும் அந்த எண்ணத்தோட. கைவல்யார்த்தியா இருந்தா நான் என்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை அனுபவிக்கணும், அதுக்கு உத்தாசம் பண்ணக்கூடிய. ஏன்னா இங்க பாருங்க, 3 பேருக்கு உபாசன் பகவான் தான். இப்படி ஒரே விஷயத்த ஒரே பகவான 3 பேரும் உபாசிச்சு வேற வேற பலன் அடைய முடியும் கேட்டா பகவானை பூர்த்தியா உபாசிக்க முடியாது. அப்ப அவளுக்கு என்னென்ன குணம் வேணுமோ அந்த குணத்தை அவ எடுத்து உபாசிக்கிறான். உபாசனைனாலே குணத்தை ஒட்டிதான், குணங்களை வச்சுதான் உபாசனை. இப்ப ஐஸ்வர்யார்த்தியா இருக்கிறவன் அந்த ஐஸ்வர்ய பலன்களை அடையிறதுக்கு பகவானத்துல என்னென்ன குணங்களை அவன் அனுசந்தானம் பண்ணுவானோ எல்லாரும் பிரம்மா சொத்து தானே அப்படின்ற எண்ணங்கள்லாம் அவனுக்கு இருந்துட்டு இருக்கும். அப்ப அதே நினைச்சிட்டு இருக்கிறனால அவனுக்கு அப்படிப்பட்ட பகவான் அவன் தியானம் பண்றான். கைவல்யார்த்தியா இருக்கிறவன் இந்த பிரகிருத்திய காரணம் வியக்தமா இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் நினைச்சிட்டு இருக்கான். மோட்சார்த்தியா இருக்கிறவன் எல்லாமே பிரம்மம் தான், அவன் அவனுக்கு நான் சேஷபூதன். இப்படிப்பட்ட எண்ணங்கள் அவனுக்கு இருந்துருக்கு. ஆக மொத்தம் 3 பேர் பிரம்மத்தை தான் உபாசிக்கிறான் அப்படின்னு சொன்னார். ஏவம் சாமானியேன சர்வத்ர ஸ்வப்ராப்ய அவாப்திஹி அந்திய பிரத்யாதீனா இதி. இப்படி சாமான்யமா சொல்லிட்டு என்ன சொன்னார், எல்லாராலையும் அவாவா அடையப்பட வேண்டிய விஷயம் அந்திய பிரத்ய அதீனா. அதீனம்னா அதற்கு உட்பட்டது, டிபெண்டிங் ஆன் தட் அர்த்தம். எதுக்கு? அந்திய பிரத்யத்துக்கு உட்பட்டது. இது உக்துவா ததத்தம் திரையானாம் உபாசன பிரகார பேதம் மக்தும் உபக்ரமத்து அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருடைய அந்த உபாசன பிரகாரம் இருக்கணும் அந்த டிஃபரன்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறார். தத்ர ஐஸ்வர்யார்த்தினாம் உபாசன பிரகாரம் யதோபாசனம் அந்திய பிரத்ய காரகம் ச ஆக. முதல்ல ஐஸ்வர்யார்த்திகளுடைய உபாசன பிரகாரத்தை சொல்லிட்டு காரிப்போம். டைம் இருக்கா? 10 வரைக்கும் முடிஞ்சாமா இல்ல நான் ஏற்ப 10 முடிச்சிடலாமா? சொல்ற நம்ம சாண்டிங் அதுக்கும் ஒரு இதுல வந்து குயிக்கா முடிச்சிடுறேன். இப்ப முதல் இந்த பத்தியத்துல ஐஸ்வர்யார்த்திகள் வந்து என்ன பண்ணும், அவ எப்படி உபாசனம் சொல்றார். அபியாச யோக யுக்தேன சேத்தசா நான்ய காமினா குரு பரமம் புருஷம் திவ்யம் யாத்தி பார்த்த அனுச்சிந்தையன்னு. பார்த்த பரமம் புருஷம் திவ்யம் அனுச்சிந்தையன்னு யாத்தி. எப்படி? ந அந்ய காமினா, அந்ய காமி, காமின்ற பதமானது செல்லுதல் அர்த்தம். அந்ய காமினா வேற இடத்துக்கு செல்றதுன்னு அர்த்தம். அந்யகாமின்னு சொன்னா அந்த இடத்துக்கு செல்லாம, அதாவது ஒன் பாயிண்ட் போக்கஸா அபியாச யுக்தேன அபியாச யோக யுக்தேன சேதசா, அபியாசத்தோடு கூடிய மைண்டினால தியானம் பண்ணி அர்த்தம். அஹரஹ அபியாச யோகாபியாம் யுக்ததையா, அபியாச யோகாபியாம் யுக்ததையா, அபியாசம் என்ன யோகம் என்ன பிராக்டிஸ், அபியாச யோகம்னா அந்த இடத்துல முக்கியமா அது இந்த பிராக்டிஸ குறிக்கிறது. அதன் மூலமா யுக்ததையா சேர்ந்து நான்யகாமினா சேதசா அந்த காலே பரமம் புருஷம் திவ்யம் மாம் பக்ஷமான பிரகாரம் சிந்தையன்னு சொல்லப்படக்கூடிய பிரகாரத்தில் என்னை தியானம் பண்ணிண்டு மாமேவ யாதி என்னையே அடைகிறான். ஆதி பரத மிருகத்வ பிராப்தி வது, மறுபடியும் ஒரு எக்ஸாம்பிள் அந்த அதே எக்ஸாம்பிள் சொல்லிட்டு எப்படி அந்த ஜடபரதரானவர் அந்த மிருகத்தை மிருக ரூபத்தையே அடைஞ்சாரோ மிருக ஜென்மத்தை அடைஞ்சாரோ அது மாதிரி ஐஸ்வர்ய விசிஷ்டதையா மத் சமானாகாரோ மதி, ஐஸ்வர்ய விசிஷ்டதையா ஐஸ்வர்யங்களோட கூட அவன் பிறக்கிறான். எனக்கு ஏன்னா இதுதான் ஆழ்வார் திருவாய்மொழியில திருப்பி சொல்லச்சு திருவில் தேவர்கள் எல்லாம் திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனும் பாடல், திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனும் பாடல், திருவுடை மன்னரை காணல் திருநா ஐஸ்வர்யம் ராஜாக்கள் ராஜ்யம்ன்றது ஸ்ரீ, ராஜாவை பார்த்தாலும் அதுல பகவானை பார்க்கிறார், ஏன்னா அந்த அம்சம் இங்க இருந்தாதான் ரூல் பண்ண முடியும். கோஷிபுரம் சுவாமி சொல்லுவாராம், கோஷிபுரம் சுவாமி எங்க வாத்தியார் சொல்வார், இந்த காலமோ அந்த காலமோ ஒருத்தன் அது எந்த டெமோக்ரஸியோ இல்ல ராஜா இதுவோ ஏதோ ஒண்ணு ஒருத்தன் ஆள்ற பதவிக்கு வந்துட்டான்னா கண்டிப்பா அவங்ககிட்ட ஏதோ ஒரு அம்சம் கலந்துருக்கும், இல்லாட்டி அவனுக்கு அந்த இது கிடைக்காது. எவனோ ஒருத்தன் எவனோ ஆட்சி புரியட்டும், அந்த ஆட்சி புரிய ஸ்தானத்துக்கு வந்துட்டான்னாலே இல்ல வரானாலே கண்டிப்பா அவனுக்கு ஏதோ ஒரு கட்டாட்சம் இருக்கும் அப்படின்னு வரான் யாரா இருந்தாலும். அப்ப ஒரு மதிப்பு கொடுத்துதான் ஆனும் தோன்றது, ஏன்னா அந்த ஏன்னா அது வந்து பகவானுடைய ஒரு அம்சம் அந்த இடம் அந்த அந்த ரூல் பண்றதுன்றது. அதாவது சொல்றாருங்க மத் சமான ஆகாரோ பவதி, அது ஆழ்வார் பாட்டக திருவுடைய மன்னரை காணும் திருமாலை கண்டையன, அந்த ராஜாவா இருந்தானா அவன் இடத்துல பெருமாளுடைய அம்சமானது கலந்திருக்கு, அப்படி கலந்திருக்காட்டி அவனால் அந்த பதவியில இருந்து ஆள முடியாது. அதுக்காக அது ஐஸ்வர்ய விசிஷ்டதையா மத் சமானாகாரோ பவதி, அபியாசக நித்திய நைமித்திக அபிருத்தேஷு சர்வேஷு காலேஷு மனசா உபாச சம்சீலனம், நித்திய நைமித்திக அபிருத்தேஷு சர்வேஷு, நித்திய நைமித்திய கர்மங்களுக்கு பாதிப்பு இல்லாம தியானம் பண்ணணும். நான் மட்டும் தியானம் பண்றேன் அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு போய் பண்ணக்கூடாது, உட்காந்து அந்த கர்மாவை பண்ணிட்டு ஸ்பிரா டைம் தான் அந்த தியானம், நித்திய நைமித்திய கர்மா பாதிப்பு இல்லாம அதை பண்ணிட்டு உபாசிய சம்சீலனம் யோகத்து அஹர்ஹர் யோக காலே அனுஷ்டியவானம். ஏன்னா அபியாச யோகாபியான் போட்டாலே ரெண்டு பதம், அபியாச யோகாபியான் திருத்தியா பக்தி திரிவச்சனம், அது அபியாசம் என்ன அர்த்தம் ஆக்சுவலா அபியாசம்ன்றது நித்திய நைமித்திக கர்மா பண்ணிண்டே அதுக்கு விரோதம் இல்லாம யோகம்ன்றது அந்த உபாசனம், அதுவும் வேணும் இதுவும் வேணும் ரெண்டுத்தையும் பண்ணணும். யார் ஐஸ்வர்யார்த்திகள், இப்ப கவிம் புராணம் மனுஷாதிதாரம் மனோரணீயாம்சம் அனுஸ்மரேத்ய அனுஸ்மரேத்து யஹ சர்வஸ்ய தாதாரம் அசிந்திய ரூபம் ஆதித்யவர்ணம் தமச பிரஸ்தாது பிரயாண காலே மனசா அச்சலேன பக்தியா யுக்தோ யோக பலேன செய்த பிருகோர் மத்தியே பிராணம் ஆவேஷ்ய சம்யக் ச தம் பரம் புருஷம் உபைதி திவ்யம். சொன்னோம் நம்ம ஒவ்வொருத்தனும் அந்த மூணு பேருமே சில விசேஷமான குணங்கள் அவ அனுசந்தானம் பண்ணணும். அப்படி பண்ணிச்சு ஐஸ்வர்யார்த்திகள் என்ன பண்றான்னு கேட்டா அனுசாசிதாரம் அனுசாசிதம் எல்லாத்தையும் ஆள்பவன். ஆக மொத்தம் கடைசி ஐஸ்வர்யம்னு கேட்டாலே அதாவது ஐஸ்வர்யம்னாலே அந்த பவர் டு ரூல். ஆக்சுவலா நம்ம வந்து ஐஸ்வர்யம்னா செல்வம் நினைச்சுட்டு இருக்கோம், ஆக்சுவலா ஐஸ்வர்யம் சொன்னா பவர் டு ரூல். யோகத்திலயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அஷ்ட சித்திலாம் இருக்கு, அதுல ஐஸ்வர்யம்னு வச்சு ஈஷித அங்கேயும் அந்த லார்ட்ஷிப் பேர், ஆக்சுவலா ஐஸ்வர்யம் கேட்டா லார்ட்ஷிப், லார்ட்ஷிப்னா டு கமாண்ட் ஓவர் எவ்ரி திங் டு பாஸ் ஓவர் எவ்ரி திங் அர்த்தம் ஆக்சுவலா அந்த இடத்துல. அப்ப அப்ப பெருமாள் எப்படி தியானம் பண்ணோம், அனுசாசிதாரம் அனைத்தையும் ஆள்பவனாக அவனை நம்ம தியானம் பண்ணணும். அப்படி கை ஐஸ்வர்யார்த்தியா இருந்தா அனோரணியாம்சம் அனுஸ்மரத்யஹ அனோஹோ அனியாம்சம் புரந்ததாசகத்தி நேர அனோரணியான் மகதோர் மகியான் ஜெகதோத்தாரா அவரோட தான் நினைக்கிறேன் அதுல பாடார் அனோரணியான்னு சொல்றார். அனோரணியான்னு சொன்னா அணுன்னு சொன்னா ஜீவாத்மா, அனோகோ அணியான்னு சொன்னா அவனை காட்டிலும் சூக்ஷ்மமா இருக்கார். ஏன்னா பெருமாள் எல்லாத்தையும் பிரைவேட் பண்றான்னு சொன்னா சூக்ஷ்மமா இருக்கணும், அப்படிப்பட்டவனா இருந்துட்டு இருக்கான். சர்வசிய தாத்தாரன், அனைத்தையும் கொடுப்பவன் அல்லது தரிப்பவன், அசிந்திய ரூபமா இருந்துட்டு இருக்கான். ஆதித்யவர்ணம் தமச பிரஸ்தாது, இந்த மொத்த தமச காட்டிலும் விலட்சணமா இருக்கும், ஒரு அப்பாற்பட்ட தேசத்தில் இருப்பவன் அர்த்தம். பிரயாண காலே அச்சலேன மனசா, அவனுடைய அவன் பிராண வியோக சமயத்துல ஒரு தளர்ச்சி இல்லாத மனதால் என்ன பண்ணுமாவன், புருவோர் மத்தியே பிராணம் ஆவேசிய, இந்த புருவங்களுக்கு இடையில பிராண ஒன்று நிறுத்தணுமா, அந்த இடத்துல அங்க ஒண்ணு நிறுத்தணும். சமயக்கு இப்பெல்லாம் யோகா நீ யாரா பண்றலாம் கேட்டா அப்படி பண்றலாம் தெரியல, நம்மளால அந்த ஸ்டேஜுக்கு எல்லாம் போக முடியலன்றதான் ஃபேக்ட். இவ்வளவு பிரகிருதி சம்பந்தம் வச்சு அதெல்லாம் பண்ணவே நல்லால கஷ்டம் அது. அப்படி என்ன பண்றான், தம் பரமம் புருஷம் திவ்யம் உபேதி கவிம், கவிம்னா யாரு, சர்வஜ்ஞம் அர்த்தம், கவி சப்தத்துக்கு ஞானின்னு அர்த்தம், சர்வஜ்ஞம் ஆம்னிஷியன்ட். புராணம்னா யாரு, புராதனம். அனுசாசித்தாரம்னா விஸ்வசிய பிரசாசித்தாரம், அனைத்து உலகத்தையும் வீட்டிலிருந்து ஏழு உலகம் தனிக்கோள் செல்ல வீவில் சீர், எல்லாத்துக்கும் திருவாமை பாசனம் இருக்கு, ஒரு ஒருக்கும் எடுக்கலாம். அப்படி அனோகோ அணியாம்சம் ஜீவாதபி சூக்மதரம் சர்வசிய தாத்தாரம், ஜீவாத்மாவினுடையும் சூக்மமா இருக்கக்கூடிய சர்வசிய தாத்தாரம் சர்வச சிரஷ்டாரம், தாத்தான்னு சொன்னா கிரியேட்டர், எல்லாத்தையும் கிரியேட் பண்றவனா, அச்சிந்திய ரூபம் சகல இதர விசஜாதீய ஸ்வரூபம். ஏன் அச்சிந்திய ரூபம்னா, சிந்தியமா எது இருக்கும் கேட்டா, ஒரு விஷயத்த பார்த்திருக்கோம், இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கல, ஆனா பார்த்த விஷயத்த மாதிரியே தான் இருக்கும்னு சொன்னா வச்சுக்கோம், அப்போ ஒரு மாதிரி கன்சியூம் பண்ணலாம். மொபைல பாத்துக்கணும், ஐபேட பாக்கலன்னா ஐபேட்ல மொபைல் கொஞ்சம் பெருசா இருக்கும் வச்சுக்கேன் அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு கன்சியூ பண்ணலாம். ஆனா இது அச்சிந்திய ரூபம் சொன்னா சகல இத்திர விசஜாத்திய ஸ்வரூபம், எதுவுமே அவனுக்கு நேரஸ்டே கூட எதுவும் வரல, சிம்லரே எதுவும் இல்ல, அப்படி ஒரு ஸ்வரூபம். தமசா பிரஸ்தாத், ஆதித்யவர்ணம் தமசா பிரஸ்தாத் சொன்னா அப்ராகிருத அசாதாரண திவ்ய ரூபம் தம் ஏவம் பூதம், இதை காட்டும் லட்சணமா இருக்கக்கூடிய, இந்த சம்பந்தமே இல்லாத லட்சணம் இருக்கக்கூடிய ஏவம் பூதம் அகரஹ அபியத்தியமான பக்தி யுக்த யோக பலேன, தினந்தோறும் உட்காந்து இந்த அபியாசம் பண்ற பக்தி யோகம் இருக்கணும், அந்த அந்த யோக பலத்தினால ஆரூட சம்ஸ்காரத்தையா எஸ்டாபிஷ்டா அந்த சம்ஸ்காரம் இருந்துருக்கு, அதனால அச்சலேன மனசா பிரயாண காலே, அந்த பிக்சட் மைண்டோட அவனுடைய அந்திம காலத்துல ருவோகோ மத்தியே பிராணம் ஆவேஷிய, ஏன்னா பிராணம் நம்ம எல்லா இடத்துல கொண்டு போகலாம் யோக பலத்தினால, அதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அந்த யோகத்தை ஒழுங்கா பண்ண வச்சுக்கோ. அப்பவே இங்க ஒண்ணு நிறுத்தணும் பிராணனை, இங்க நிறுத்திட்டு சம்ஸ்தாபிய தத்ர ப்ரூவர் மத்தியே திவ்யம் புருஷம், முதல் திருவாய்மை முதல் இதுலயே எட்டாவது இவையும் அவையும் உமையும் ஒரு பதிகம் இருக்கு, அதுல ஆழ்வார் சொல்ற கமலக்கணன் கண்ணினுள்ளான் காண்பனவன் கண்களன் சொல்லிட்டு நெத்தியுள்ளான்னு சொல்ற, பெருமாள் நெத்தியில இருக்கான்ற அப்புறம் முடியில் உள்ளான்னு உன்னை சொல்லிட்டு பாரு, அது மாதிரி அவர் எல்லாத்தையும் அந்த பக்தி யோகம் பக்தி யோகியா இல்லைனா கூட அந்த அளவுக்கு யோகத்துல அவர் இருந்திருக்காருன்றதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சியா இருக்கு. புருஷம் யஹ அனுஸ்மரேத்து ச தமேவ உபேதி தத்பாவம் யாதி தத் சமான ஐஸ்வர்யோ பவதி இத்தியர்த்தா, அப்ப அவனையே அடைகிறான் என்ன அர்த்தத்தின் கேட்டா, அவனுக்கு உண்டான ஒரு அந்த லார்ட்ஷிப் ஒரு பவர் ஆனது அவனுக்கு கிடைக்கிறதுன்னு. அத கைவல்யார்த்தி நாம் ஸ்மரண பிரகாரமாக, அடுத்து பதினோராவது பட்சத்திலிருந்து கைவல்யார்த்திகள் எப்படி அந்த பகவானை அவ தியானம் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறது, அதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். கவிதார்த்திகசம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.